குண்டரோகக்கும் துணையடி வாழி என் தூமுறுவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரத்தை மந்திருநாமம் வாழி மணிவர முப்பரிநூல் கொண்ட சீத்தோப்பல் குலமணியே வாழினின் வடிவு. தொண்டரோகக்கும் துணையறி வாழி. இன்றைய பாசுரம் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சங்கங்கத்தன் நிலங்கை செற்றாய்தல் போற்றி என்ற ரீதியில் அடி போற்றி என்பதாக அந்த வாழி திருநாமம், அந்த வாழி திருநாமத்தில் குமாரநாயனர் காமிச்சு கொடுக்கிறார். தொண்டரோகக்கும் துணையடி வாழி நின் தோமுருவல் கொண்ட முகம் வாழி. அப்படி பக்தர்கள்லாம், தேசிக பக்தர்கள்லாம் அவர் திருவடிவாரத்தை அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு சுவாமி தேசிகனே தங்களுடைய தெய்வமாக, ந தெய்வம் தேசிகாத்பரம் என்ற ரீதியில அப்படி தேசிக தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். தொண்டர் உகக்கும் துணையடி வாழி அண்டுக்கு போவா, பாக்குறவா அப்புறம் சேவிக்க ஆரம்பிப்பா. ரெண்டுத்திலையும் வித்தியாசம் இருக்குது. பாக்குறதுன்னா முதல்ல இது என்ன இவ்வளவு உற்சாகமா கொல்லோல கோலாலகன் உற்சவம் கொண்டாடுறல, என்னமோ போறது. அந்த ரங்கன் உற்சவத்துல பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கோம். அப்படி எம்பெருமானுக்கு என்னன்னா பந்த சேவை, திருப்பந்த சேவை அப்படின்னு சொல்லுவான் ரங்கநாதனுக்கு. பந்த காட்சி அப்படின்பா. என்ன பார்த்தோம்னா இரண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 20 பந்தம் இருக்கும். 20 40 பந்தம் ரெண்டு பக்கமும் இருக்கும். தீபஜோதிஹீன எம்பெருமான் அந்த வெளிச்சத்துல ஏறுவான். ரொம்ப அழகா இருக்கும். அந்த சமயம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான் அந்த இடத்துல, அந்த வீதியில, ஏழரை வீதியில கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான். கும் இருட்டு இருக்கும் ஜம்முன்னு. அந்த கும் இருட்டு எப்படி ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னா இத்தனை ஜோதி இருக்கும். அப்படி வரிசையா இந்த பக்கம் ஒரு 20, அந்த பக்கம் ஒரு 20ன்னு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பந்த காட்சி ரங்கநாதனுக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி கண்கொள்ளா காட்சியாக அந்த பந்த காட்சி என்பதாக ரங்கநாதனுக்கு உற்சவம் பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டா அதுக்கப்புறம் சேவிக்கணும்னு தோணும். சேவிக்க ஆரம்பிச்ச சேவிக்க சேவிக்க சேவிக்க எம்பெருமான் அனுபவத்தை தருவான. அந்த மாதிரி தேசிகனோட திருவடி வாரத்தை பத்திண்டோம் அப்படின்னா இந்த உமுறுவல் கொண்ட முகம் வாழி அப்பந்தான் பார்க்க தோன்றது. திருவமண்டலத்தை பார்க்கிறோம். திருவமண்டலத்தை பார்க்கும்போது என்னது, அப்படி எம்பெருமான் புன்னூறுவல் பூத்து இருக்காராம். இன்னைக்கும் தூப்பல் குலமணியை போய் சேவிச்சோம்னா அந்த விக்கிரகத்துல அவ்வளோ சாநித்தியம், அந்த நேத்திரங்கள் நன்றாக பேசும். பக்கத்துல போய் சேவிச்சோம்னா நேத்திரத்துல அந்த கருவிழி நன்னா தெரியும், ரொம்ப அழகா தெரியும் கருவிழி. சுவாமி அவர் கண் திறந்து நல்லா குளிர கடாட்சிக்கிறார் அந்த கருவிழி. அதுக்கப்புறம் அந்த இதழ் இருக்கேன், அப்படி என்னை வந்து சேவிக்க வந்துட்டேன், இனிமே உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த தொல்லையும் கிடையாதுன்னு சிரிச்ச புன்முருவலோட அப்படி அனுகிரகம் பண்ணாராம். இங்கேருந்து ஆச்சாரியன் சேவிக்க போகிறோம் பெரிய பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எம்ப அந்த ஆச்சாரியன் எல்லாம் சேவிக்க போச்சே, முதல்ல என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டத்தோட போறோம். எவ்வளவு கஷ்டம், இந்த கஷ்டம் எப்ப தீரும் தெரியல. இந்த ஆச்சாரியனை சேவிச்சாவா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, நல்வாழ்வு கிடைக்காதா அப்படின்னு தெரிந்து இந்த ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு அங்க போறோம். இந்த ஆச்சாரியன் சேவிக்கிறதுக்கு அங்க போச்சே என்னது, தூமுறுவல் கொண்ட முகம் வாழி. அப்படி ரொம்ப கனிந்து இந்த சீமுஷாண்டன் எப்படி இருந்தார், எல்லாருக்கும் ஹிதம். அவர் யாராலும் குறை சொல்ல முடியுமோ, யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எப்ப போனாலும் சிரிச்சுட்டு இருப்பார். அந்த புன்முகம் எப்பேற்பட்டதான அந்த சிரிப்பு அப்படின்னா ஹிதமானது. நமக்கும் தெரியும் நிறைய சிரிப்பு, நம்ம சிரிப்பு யார் பாக்குறது, அதுதான் அந்த ரீதியில அந்த சிரிப்பு என்னன்னா அந்த புன்முறுவல் எப்பேற்பட்ட புன்முறுவல்னா நோய் தீர்க்கும் அருமருந்து. என்னன்னா அதை பார்த்த உடனே அந்த சுவாமி திருமுடி அப்படி திருஷ்டியில திருமுக மண்டலத்தை சேவிச்ச உடனே மனசு நிம்மதி வந்துடுது. போய் நிறைய கொட்டணும்னு நினைப்போம், சேவிச்ச உடனே பாதி நிம்மதி வந்துடுது. அப்பா அடி இன்னைக்கு எப்படியோ அவரை சேவிச்சாச்சு, நல்லதாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரிச்சயம் ஆனவுடனே யாரு என்னன்னு சுவாமி கேட்பார். சுவாமி கேட்ட உடனே உடனே இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தயக்கமா சொல்லலாமா வேண்டாமா, ஏன்னா சுவாமி சந்தோஷமா இருக்காரு, நல்லா ஜம்முன் இருக்காரு. நம்ம கஷ்டத்தை போய் கொண்டு போய் கொட்டுறதா, இதுதான் வசதியான திருவுள்ளம். இன்னைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா யாரு கிடைச்சாலும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிருது, கட கட கட கட கடன்னு டஸ்ட்பின் மாதிரி. நீங்க வாங்க உட்காருங்க, கதையை சொல்றேன் கேளுங்க, எங்காத்து கதையை கேளுங்க அப்படிங்கிறது. அப்புறம் நூத்தர் வரும் அவள்கிட்டையும் சொல்லு, இப்படி எல்லாத்தையும் பேர் பேரா சொல்லிட்டே போகக்கூடாது கதையெல்லாம். ஆச்சாரியனை பார்க்கச்சே என்ன, பார்க்கச்சே பாதி சும குறைஞ்சி போறது. அப்புறம் இன்னொன்னு யோஜனை வருது, என்னன்னா ஆச்சாரியன் பாவம் எவ்வளவோ கஷ்டப்படுற, எத்தனை கஷ்டம் அவருக்கு, எத்தனை பேர் எத்தனை விதமா வந்து புலம்புறான். இதுல நம்ம வேற போய் ஹிம்சை பண்ணணுமா, நமக்கு எப்போதுமே விடியாம இருக்கு, ஒழிஞ்சு போறது. இத இப்படியே விட்டுடுவோம், அவர் நல்லா சிரேயசோட நல்லா தேஜஸ்வியா இருக்கார், இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்றார், இவர்கிட்ட போய் நம்ம குறைய சொல்றதாவது சொல்லக்கூடாது. உடனே என்ன பண்றான், சிரமப்பட்டு மூஞ்சியில அந்த வடிவழக மாத்திக்கிறான். என்னன்னா அப்படியே பொங்கிட்டு வர்றது துக்கம், அந்த துக்கத்தை மாத்திட்டு போய் அந்த எம்பெருமான் ஆச்சாரியன் திருடி வார்த்தை சேவிக்க போறான். சேவிக்க போனோடனே என்ன ஆகுது, அப்படி குனிந்து குளிர கடாட்சிக்கிறார். பார்த்துட்டு ஓஹோ யாரு, நீ எங்கேருந்து வர, என்ன எல்லாத்தையும் கேட்கிறார். எல்லாம் கேட்ட உடனே மனசுல ஏதோ இடிக்கிறது போல் இருக்க அப்படின்பது. உடனே சுத்தியும் முத்தியும் பார்ப்பான். அப்ப உடனே ஆச்சாரியன் இப்படி ஒரு பார்வை பார்த்தானே எல்லாம் நகர்ந்து போடுவான். அந்த சரி ஆச்சாரியன் தனியா பேசணும்னு ஏதோ பண்றாங்க. உடனே எல்லாத்தையும் கொட்டிடுவான், ஏதோ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சானோ அத்தனையும் சொல்லிடுவான். சொன்ன உடனே என்ன ஆச்சாரிய கடாட்சம், கொட்டிட்டியோ நான் அவ்வளவுதான், எல்லாம் இப்படியே போயிடுது, கவலைப்படாத. நீ எப்படி அது மனசுலேருந்து இறக்கினியோ இறக்கின வேகத்துல எல்லாம் போயிடுது. தூமுறுவல் கொண்ட முகம் வாழி, அந்த தூமுறுவல் கொண்ட முகத்தை நம்ம சேவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மனசுக்கு நிம்மதியா ஆத்துக்கு போயிட்டோம். என்னத்தையும் எல்லா பாரத்தையும் இங்க இறக்கி வச்சுட்டோம். அப்புறம் நமக்கு என்ன கவலை, ஆத்துக்கு போனோம்னா எப்படியோ சரியா போடும், அங்க போனா தெம்பு தைரியம் வருது, அப்புறம் அதுக்குண்டான சொல்யூஷன் எல்லாம் நமக்கு தானே தெரிஞ்சு போறது. ஆச்சாரியனோட கடாட்சத்தினால எப்படி அதை ஃபேஸ் பண்றது என்பதாக நமக்கு எம்பெருமான் காமிச்சு கொடுத்துறான். இந்த காமிச்சு கொடுத்தவொன்னு என்ன இருது, தூமுறுவல் கொண்ட முகம் வாழி, வாழி வியாக்கியாமு திறக்கை. அப்புறம் தான் தோன்றது, ஆச்சாரியன் போனமே நம்ம கஷ்டத்தெல்லாம் நினைச்சுன்னு போனோமே ஆச்சாரியன் எதுக்கு இருக்கான், ஞானத்துக்கு என்ன அதிபதி, அவன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி விரிவு வந்து வந்துட்டோமே, சூச்சோ எல்லாம் வேஸ்டா போச்சு, இது எப்படி இருந்தாலும் இருக்கும் பிரகதி விசேஷம், அது என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி பெருமாளை சேவிக்கிறது, எந்த வகையில ஆச்சாரியன் சேவிக்கிறது அப்படின்னு அவர்கிட்டயே ரெண்டு வார்த்தை கேட்டிருக்கலாமே. இவ்வளவு சௌலபியமா இருந்தாரு, அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு வந்துட்டோமே, எத்தனையோ இருக்கு ஆச்சார பத்திலாம் எனக்கு தெரியலையே, அதெல்லாம் எப்படி கடைபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கலாமே. ஆச்சாரியன் பார்த்து எதை கேட்கணும்னு தெரியாம இப்படி போய் ஜடமான்னு நூட்டேனே, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, மறுநாள் இருப்பாரா தெரியலையே. உடனே போன் பண்ணி மேனேஜர் இருக்காரான்னு கேட்டா, மறுநாள் காத்தால திருப்பி போய் சேவிச்சு அப்ப மறுநாள் வந்தோம்னா ஆச்சாரியம் கேப்பாரு, இருந்தா இன்னும் பெரிய கஷ்டம் வந்துருத்தா அவனுக்கு, ஆமாடியே பெரிய கஷ்டம் என்னன்னா ஞானங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்காம வேறதோலாம் இங்க ஆச்சாரியம் திருவுடைய வாரத்துல போய் கொட்டிட்டு வந்துட்டேனா, அப்படியா வா உட்காரு இனிமே தெரிஞ்சுக்கோவா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் கிருபா கடாட்சத்தோட உட்காந்து அனுகிரகிச்சாகுமா. தூமுறவல் கொண்ட முகம் வாழி, வாழி வியாக்கியா முத்திரை, அப்படி வியாக்கியா முத்திரையினால காமிச்சு கொடுக்கறான் ஆச்சாரியன். எல்லாம் சரியா போடும், இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, சம்பிரதாயத்தை ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, தானே மற்றதெல்லாம் கரபுரண்டு ஓடுற வெள்ளம் மாதிரி ஓடி போடும். இந்த வெள்ளத்துல எதிர்நீச்சல் இருக்க தெரிஞ்சுக்கோ, தானே எல்லாம் ஓடி போயிட்டே இருக்கும். இந்த வெள்ளம் வருதே தீர்த்தம், அந்த தீர்த்தம் அங்கேயே நிக்காது வெள்ளத்துல, அது போயிட்டே இருக்க போறது. அதனால நீ எதிர்நீச்சல் போட்டேன்னா அக்கறைக்கு போகலாங்கிற மாதிரி காமிச்சு கொடுக்கறாராம். வந்திருநாமம் வாழி, மணிவர மணிவட முப்பரி நூல் கொண்டசி தூப்பு குலமணியே வாழினின் வடிவு. வந்திருநாமம் வாழி அப்படியும் அவரை ஆச்சாரியை சேவிக்குங்கள். முதல்ல பார்த்தோம்னா என்ன, 12 திருமணம் விலட்சணமா இருப்பார் ஆச்சாரியர். ஜம்முன்னு ஆச்சாரியை பார்க்கச்சே, ஆஹா எம்பெருமானை சேவிக்கிற மாதிரி இருக்கே, எம்பெருமானையே நேர சேவிக்கிற மாதிரி இருக்க, எவ்வளவு அழகா திருஷ்டியில ரொம்ப சேவை சாதிக்கிற அப்படின்னு கைகூப்புவோம். அடுத்தது ஆச்சாரியின் திருநாமம் என்ன, பக்கத்துல இருக்கார்கிட்ட கேட்போம் ஆச்சாரியின் திருநாமம். உடனே அவ சொல்லுவா, சொன்ன உடனே திருப்பி நாளுதர அந்த ஆச்சாரியன் எங்கள் ராமானுஜமுனியே, எங்கள் ரங்க ராமானுஜமுனியே அப்படின்னு திருப்பி திருப்பி அனுவர்த்தி பண்ணுவோம். ஆஹா நன்னா இருக்கு ஆச்சாரியின் திருநாமம், ரொம்ப நன்னா இருக்கு, சொல்ல சொல்ல சொல்ல, ஆஹா எவ்வளவு கஷ்டம் எல்லாம் போயிடும், எல்லா கஷ்டமும் போயிடும். அங்க பக்கத்துல கொஞ்சத்தில் சொல்ல, இந்த திருநாமத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க, ஜெபம் மாதிரி ஆவர்த்தி பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கிறதா இல்லையாங்கிறது நான் சொல்றேன் பாருங்க அப்படின்பா. அந்த ரீதியில வந்திருநாமம் வாழி, மணிமட முப்பரி நூல் கொண்டசி தூப்பல் குலமணியே. அப்படி எம்பெருமான மங்களாசாசனம் பண்றதுக்கு வரதன, தேப்பெருமாள மங்களாசாசனம் பண்றதுக்கு அப்படி அஞ்சலி அஸ்தத்தோட அங்கிருந்து ஏழுவர். அந்த தூப்பல்லேருந்து ஏழரை அழகு இருக்கு, ஏழரை அழகு ரெண்டு பக்கமும் 18 கூட, இந்த பக்கம் 18 கூட, அந்த பக்கம் 18 கூட, தெரு புல்லும் கொடைதான் வந்துட்டு இருக்கும். முதல்ல முதல்ல நாசரக்காரன் வருவான். நாசரக்காரங்க வந்தானா அதுக்கப்புறம் ஒரு அரை மைல் தூரத்துக்கு கொடையெல்லாம் வந்துட்டு இருக்கும். எங்க பெருமா எழுற எங்க பெருமா எழுறான்னு தெரியாது. கொடையை போனோட்டு அடுத்தது பாராயணக்காரன் வருவான். பாராயணக்காராளுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு கும்பல் வரும். அந்த கும்பலுக்கு அப்புறம் தான் ஆச்சாரியன் நேரிடுவார். அந்த இடத்துல பாராயணக்காரன் வந்துட்டேன் சேவிச்சுடலாம் அப்படின்னா வரதனுக்கு அப்படிதான், வரதனுக்கும் அப்படிதான். ஏழ்றச்சே என்னன்னா முதல்ல நகரா போகும். நகரா போச்சேன்னு நினைச்சுன்னு கிட்ட ஓடி வச்சு வாசனை நின்றுப்போம். ஒன்றும் காணும். சரி திருப்பி உள்ள போவோம். உள்ள போனோன்னா குதிரை வரும். அடுத்தது குதிரை டன் டன் டன் குதிரை அடிச்சுட்டு போகும். சரி குதிரை அடிச்சு விட்டு வந்துட்டு வந்துட்டு திருப்பி வாசல்ல வரும். திருப்பி என்னன்னா அதுக்கப்புறம் திருப்பி பாராயணக்காரன் வருவான். பாராயணக்காரன் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்து அப்பதான் ஏழுவர். பாராயணக்காரா ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி வந்துருவா, நல்லா வந்துருவா. வந்த விட்டு அப்புறம் தேப்பெருமாள் வந்து அந்த தொட்டையாரிய சேவை என்பதாக அந்த கோபுர வாசல்ல கருட சேவை நிறுத்தி தொட்டையாச்சாரிய மகாச்சாரியர் ஒருத்தர் அந்த சோழசிம்மபுரத்துல ஏறியிருந்தார் சோழிங்கர்ல. அந்த சோழிங்கர்ல அவர் தியானத்துல வர்றதுக்காக எம்பெருமான் அந்த சமயம் நிறுத்தி அங்க ஆரத்தி காமிச்சு அந்த அந்த செகண்ட் அந்த இடத்துல அவருக்கு காட்சி கொடுக்கிறான் தேப்பெருமாள். அப்பேற்பட்டான பக்த வத்சலன் அவரோட சிஷ்யர். அவரோட நேர் திருவடிவாரத்துல இருந்தவர். அந்த ஊர்லயே ஜனித்த அந்த நம்ம ஆச்சாரியன் வந்து எப்படி அப்படி வசத்தியா கல்லோல கோலாலகன்னு அப்படி ஏழுவாராம். எத்தனை கொடை, விதவிதமான கொடைகள். அந்த கொடைகளுக்கு அப்புறம் அவன் ஏழப்பண்டு வர அழகு இருக்கு. அப்படி அஞ்சலி அஸ்தத்தோட புன்முறுவல் தூமுறுவல் அந்த வசத்தியான அந்த புன்முறுவல் தூமுறுவல் இருக்கேன். தேசிகன் தான் அதை சேவிக்கணும். அப்படி லைட் ஸ்மைலிங் இங்கிலீஷ்ல என்னன்னா ரொம்ப ஓகம் சிரிக்கிறது கிடையாது. ரொம்ப ஓகம் சிரிச்சாலும் கொஞ்சம் விரசமா இருக்கும். இல்ல சிரிக்காமையே இருந்தாலும் மூஞ்சிய போய் பார்க்க முடியுமாம்பா. அது மாதிரி இல்லாம அது ஒரு மிருதுவான நளினமான சிரிப்பு. அந்த சிரிப்பு பார்த்தோம்னா யார் யாருக்கு என்னென்ன அர்த்தங்கள் வேண்டுமோ என்னென்ன அர்த்தங்கள் எந்த விதமாக கூட அர்த்தங்களாம். இதுலேருந்து எல்லாமே அர்த்தம் தான். அர்த்தம்னால ஞானத்துக்கும் உண்டு. இந்த லௌகீகமா சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே அர்த்தம் தான். அது என்னென்ன அர்த்தம் வேணுமோ யார் யாருக்கு வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய வாரி வள்ளல், வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்படி வள்ளல் பெரும்பசுவான் எம் தேசிகன் கொண்டசி தூப்பல் குலமணியே. அப்படி தூய்மையான புல் விளையும் இடமான அந்த தர்ப புல் எந்த இடத்துல விளையிறதோ அப்படி வசத்தியான இடத்துல இருந்து அந்த என் நாதன் ஏழ்றான் அப்படிங்கிறான். குலமணியே வாழினின் வடிவு, அந்த வடிவு வடிவழக வந்து பார்த்து அப்படியே மெய்மறந்து அப்படியே சேவிக்கிறாராம் குமார நாயனார். அந்த ரீதியில இன்னைக்கும் நமக்கு பல்லாண்டு தான் வந்துட்டே இருக்கு. அந்த ரீதியில மாரிமலை மஞ்சள் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் மறிவிட்டு தீ விழுத்து அப்படின்னு பார்த்தோம். விதவிதமா பார்த்தோம் அங்க பகவதனுபம். அந்த பகவதனுபத்து ஊடே நமக்கு தாயார் காண்பித்து கொடுக்கிறார். என்னத்தை காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னா ஆசிரித ரட்சணம் என்பது பகவானுக்கு ரொம்ப சர்வ சுலபமா. அவனுக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஐயோ பாவம் சிரமப்பட்டு வந்து, சிரமப்பட்டு இல்ல எத்தனையோ சிரமப்பட்டு ஒரு லீலைகளை நடத்தி அந்த ஆசிரித சம்ரட்சணத்துக்காக வந்தான். பிஞ்சு பாதங்கள், பிஞ்சு பாதங்களா என்ன பண்ணான், சகடாசுரன் ஒரு எட்டி உதவச்சான், அப்படி தள்ளி விட்டான், சகடாசுரன் போயிட்டான். அது மாதிரி குழந்தைகளை கடிச்சு சாப்பிட்றதுக்குன்னு குதிர முகத்துல வந்தானா கேசிங்கிற அசுரனா வந்தான். அவன என்ன மாவாய்ப்பலன் தானை மல்லரை மாத்திய அப்படி ரெண்டு வாயும் பிரிச்சான். ரெண்டு வாயும் பிரிச்சோன்னா உள்ளுக்குள்ள கைவிட்டு அந்த நாக்கு, இந்த நாக்கு தானே ருசி பார்த்தது என் குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நாக்க ஒரு உரு உருகினானா. அப்படியே அது மாவாய்ப்பலண்டா பிளந்தானை மல்லரை மாட்டிய அந்த ரீதியில எம்பெருமான் ஆசிரித சம்ரட்சணம் என்பது அந்த கண்ணன் கோகுலத்துல எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப அசாதாரணமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் தினம் ஒரு விருத்தாந்தம், தினம் ஒரு விருத்தாந்தன். அந்த ரீதியில அப்படி ராமனை சேவிக்குங்கள். ஏகி பஷ்ட சரீராணி. இங்க இந்த கேசிங்கிற அசுரன் எவ்வளவு பாடுபடுத்தினானோ அங்க கரதூஷணர்கள் அவ்வளவு பாடுபடுத்தினான். என்ன பண்ணானா ஏகி பஷ்ட சரீராணி. ஒருத்தர் என்ன பண்ணுவா, வருவா மாமிசம் கிடைக்கல அப்படின்னோடனே ரிஷியோட கையை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். மூசிஞ்சாண்டு தொலைக்க மாட்டான். ஒரு கையை பாதி கடிச்சு அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். உயிர் போகாது இதுக்கா எல்லாம். அதனால நம்ம அந்த அதோட தரிக்கணும் பாவம் ஊனக்கையோட. அது மாதிரி பின்னாடி வந்து முதுகு கடிக்கிறது, முன்னாடி வந்து எதையா மார்பை கடிக்கிறது, இப்படி விதவிதமா கடிப்பானா, கையை கடிக்கிறது. அசுரன்லாம் இப்படி இம்சா பண்ணியிருக்கா அந்த காலத்துல. ராமன் சொல்லாத, ராம ராம ராம நாராயண நாராயணன் சொல்லாத, எல்லாம் எங்க ராவணேஸ்வரன் சொல்லு அப்படின்னு சொல்றான். உட்காந்து ராவணேஸ்வரன் சொல்லு, ராவணேஸ்வரன் சொல்லு. இந்த தண்டகாரியத்தில் இவ்வளோ இம்சா எம்பெருமான் ஏழுறான். எம்பெருமான் ஏழுன அவன் தருடி வாரத்தில் அப்படி சரணாகதி பண்றா. எத்தனை ரிஷிகளும் இத்தனை ரிஷிகள் மன்றம் உங்களை சம்ரட்சணம் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால நீங்க எல்லாம் கவலைப்படாதுங்கோ அப்படிங்கிறாலாம். அவசரப்படாதுங்கோ, நிதானமா பண்றேன். அவசரப்படுறதுக்கு இல்லடா ராமா, எத்தனை காலமா நாங்க இவ்வளவு அவசரத்தை பட்டுன்னு இருக்கோம் பாருன்னு, அவஸ்தைய பட்டுன்னு இருக்கோம் பாருன்னு கொண்டு வந்து முதுக காமிச்சாலாம். முதுகுல என்ன, முதுகுல பாதி முதுக உட்காந்து கடிச்சுதாட்டு இருக்கான். கை சில பேருக்கு கை இல்ல, மணிக்கட்டுக்கு அப்புறம் கை இல்ல பாவம். சில பேருக்கு சில பேருக்கு கால் இல்ல, காலை உடச்சு சாட்டு போட்டான், பாதி கால் இருக்கு நொண்டின்னு வர. இந்த அங்கஹீனத்தெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப துக்கம் தாழ்லையா. ஐயோ, இத்தனை நாள் பிறந்து அப்படி அங்கேயே அயோத்தியிலே இருந்துட்டேனே, அடுத்த அவதாரத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. குழந்தையிலேயே ஆரம்பிச்சுன்னு அன்னைக்கு சங்கல்பிச்சானா, அதான் கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை பேரும் சம்ரட்சணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பிறந்த குழந்தையிலேருந்து பொறக்கச்சியே வந்தான். பொறக்கச்சியே என்ன பண்ணான், அப்படி ஒரு பார்வை பார்த்தா யமன வழி விட்டுருத்து. யமனை மட்டும் வழி விட்டுது, இந்த பக்கம் ஒரு பாரு, அவன் அவன் கண் விழித்தான், அத்தனை பேரும் கண்மூடி உறங்கினார்கள். பையோ யோக துயில் கொண்ட பரம்பரன் என்ன பண்ணால், தன்னுடைய நிதிரைய யோக நிதிரையை விட்டு முழிச்சுட்டான். இவன் எப்ப யோக நிதிரையை விட்டு முழிச்சுட்டானோ அத்தனை பேரும் யோகத்துக்கு போயிட்டான். அவ்வளவுதான், எம்பெருமா நகரிக்கு போயாச்சு. ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிக்கச்சேயே என்ன பண்ணான் கிருஷ்ணன், நான் பரமாத்மா சிவன் நாராயணன், ஆசிரத சம்ரட்சணம் என்னோட மூச்சுன்னு காமிச்சுட்டு வந்தானா அப்படி எம்பெருமான். அப்படி இந்த மாரி மலை முஞ்சல்ல பரமாத்வ தத்துவத்தை தயார் காமிச்சு கொடுக்கற அந்த ரீதியில இங்க அலமா மரத்தின் இளமேல் ஓர் பாலகனாய், அந்த பாசுரம் தான் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் சிறு கணவனவன், அந்த சிறு சின்னஞ்சிறு குழந்தையா இருந்து அந்த ஆலமா மரத்தின் இலையில சிருஷ்டி சிதி லயம் என்பதான அந்த ஈரேழு பதினாலு உலகங்களையும் அப்படியே தன்னுள் வாய் உண்டானாம் எம்பெருமான். அப்படி அங்கன் அடுத்தது அங்கன்மா ஞாலத்தரசர். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போ வந்துதலை பெய்தோம். அபிரதிஷ்சித்த விசேஷனம்னு இந்த பாசுரத்தை தாயார் காமிச்சு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, தாயார் அதை தான் இந்த திருப்பாவையில முழுசுன்னு நமக்கு சித்தாந்தத்தை காமிச்சு கொடுக்கிறார். பிரிக்க முடியாத சேர்க்கை என்பதான இதுக்கு அர்த்தம். அந்த அனன்ய கதித்துவமாக எம்பெருமான் திருவடி நிலையை தவிர வேற எதுவுமே தியானம் பண்ணக்கூடாது. எம்பெருமானை தவிர வேற அனன்ய கதித்துவம் வேற யாரையும் நினைச்சு பார்க்கக்கூடாது அந்த ஸ்திதியில. அந்த ரீதியில எம்பெருமான் ஆக்கிஞ்சன்யம் எம்பெருமானை முன்னிட்டே காரியத்தை செய்ய வேண்டும் என்று காமிச்சு கொடுக்கிறாள். இந்த ஜீவன் என்ன பண்றது, பொதுவா என்ன நினைச்சிருக்கு, தனக்கு உரியது நினைச்சிருக்கு, தனக்கு உரியது நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கு என்ன அகங்காரம் அமகாரம் எல்லாம் வருது, கோபம் வருது, தாபம் வருது, எல்லாம் வருது. ஏன் வருது இத்தனையும் துக்கம், இத்தனையும் ஏன் வருது? இது எனக்கு சொந்தம், இந்த உடல் எனக்கு சொந்தம், இந்த ஆத்மா எனக்கு சொந்தம் நினைக்கிறதுனால வந்த துக்கங்களும் கோபங்களும் தாமச பிரகிருதி எல்லாம் வந்து சேர்ந்துருது உடம்புல. இத்தனையும் இத்தனையும் சேர்றதுனால என்ன வருது, அகங்காரம் மமகாரம் எல்லாம் வந்து தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருது. அந்த தசேந்திரியங்கள், தசேந்திரியங்கள் இடம் கொடுக்கறதுனால இந்த மோசமான ஸ்திதியுடைய இந்த புத்திகள்லாம் மனசுல வந்து நம்மளை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான். அது என்ன ஆறுது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும் எம்பெருமான அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறாளாம். ஆச்சாரியனை முன்னிட்டு மாரி மலைமுழிஞ்சல் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறைவுற்று தீவிழித்து. சீரிய சிங்கம் மறைவுற்று தீவிழித்து, ஆச்சாரியன் எப்படி நம்ம ரஷணம் பண்ணும் நினைச்சிட்டு அப்படி சஞ்சாரத்துக்கு கிளம்ப போறான்னு பார்த்துன்னு கிளம்பி பார்த்துட்டே இருக்கணுமா, எந்த திசையில போறாரு ஆச்சாரியன், எந்த திசையில இருந்தா நம்ம போய் சேவிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ஊருக்கு வரட்டும்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது, நம்ம ஊருக்கு வரட்டும், வந்தவொடனே சேவிச்சுக்கலாம். எப்படியும் எப்படி இங்க வராமோ, வருஷத்துக்கு ஒரு தடவை வரையர், எதுக்கு அனாவசியமோ இங்கேருந்து அங்க போவானே அப்படின்னா, ஆச்சாரிய தேடிந்து போனா என்ன ஆகும் அப்படின்னா, மாரிமலை மஞ்சள் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறைவுற்று தீ வீழ்த்து வேரிமயர் பங்கா எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு. அந்த சிங்கத்து கோட்டையில போய் நம்ம சேவிச்சோம்னா அது அழகு, தனி அழகு. சிங்கம் நம்மகிட்ட வந்ததுன்னா அப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். பயப்படுறதா பயப்படணும், பார்த்து பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிறது கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அங்க போய் சேவிச்சோம்னா அது ரொம்ப அழகா இருக்கு. காட்டுல போய் சேவிச்சோம்னா என்ன அழகா இருக்கு, அதை போய் கூண்டுல உட்காந்து பார்த்தோம்னா நல்லா இருக்க போறதான். அது மாதிரி அவளோட இடத்துல போய், ஆச்சாரியனோட இடத்துல போய் சேவிச்சோம்னா என்னன்னா, ஆச்சாரியின் விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு புஷ்டி எல்லாம் சாதிப்பார். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்திதி அப்படி. அந்த ஸ்திதியில என்ன பண்ணுவார், இங்க வரைச்சே அவருக்கு அலைச்சல்லாம் இருக்கு, மத்த காரியங்கள்லாம் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் அவளுக்கு உண்டு. ஆனா தன்னோட இடத்துல அவருக்கு எந்த கவலையும் இல்ல, நிச்சந்தையா இருப்பார். அங்க விட்டு எங்கேயும் நகர போறதில்ல. அதனால மனுஷால பார்த்தவொடனே இட போட்டுருவார், இவருக்கு இந்த விஷயம் சொல்லலாம் சொல்லக்கூடாது என்பதாக. நமக்கே தெரியாது, நம்ம நினைச்சுட்டே போக மாட்டோம். அங்க போன விசேஷமான ஒரு அர்த்தம், ரொம்ப நாள் புரியாம இருந்திருக்கும் ஒரு அர்த்தம், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருப்போம். அது ஆச்சாரியம் ரொம்ப ஒரு சிம்பிளான உதாரணத்துல சொல்லி நமக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ரீதியை தாயார் அங்க காமிச்சு கொடுக்கறேன். அது மாதிரி எம்பெருமானும் இந்த சேதனர்களும் பிரிக்க முடியாத ஒரு சேர்க்கை. இதுதான் விசிஷ்டாத்வைதத்தோட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தாயார் இங்க நிர்தாரணம் பண்ணாங்க. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இப்படி எம்பெருமான் திருவடியில பத்திக்கணும். எம்பெருமான் திருவடியில பத்திருந்தோம்னா அந்த உபய விபூதிநாதனோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறான். அப்ப அது யாருக்கு கிடைக்கும், இந்த சேதனர்களுக்கு. அப்ப என்ன ஆறுது, பிரிக்க முடியாத சேர்க்கையாருது. இந்த சேதனன் அவனைதான் நம்பி இருக்கணும். அவனுக்கு இந்த சேதனன்ட்ட தான் இவனோட அந்த போக்கெல்லாம் ஒழியும். அவனோட இந்த ராஜ்ய பரிபாலனம் வந்தது அப்படி வசதியான நிலைகள்லாம் எங்க அப்படி எம்பெருமான் புறப்பாடு நடக்கிறது. ரொம்ப அழகா சேவை சாத்திக்கிறார், நன்னா பட்டர் மாலை சாத்திருக்கார், ஹாரம் எல்லாம் சாத்திருக்கார். இது யார் சேவிக்கிறா, இந்த போற வர மாடு மாடு சேவிக்க போறதா கிடையாது, பட்சிகள் எல்லாம் சேவிக்க போறதா கிடையாது, வேறந்தான் திரியக்கெல்லாம் சேவிக்க போறதா எதுவும் கிடையாது. சேவிக்கிறது இந்த சேதனம் தான் சேவிக்கிறான். இந்த சேதனம் அறிவுள்ள சேதனம் தான் நல்லா சேவிக்கும். அறிவிட்ட சேவிக்கிறான் முதல்ல பார்ப்பான். பார்த்த உடனே என்ன ஆகுது, அப்பதான் அது எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஸ்திதியை எம்பெருமான் கொடுத்துறான். முதல் பார்வையிலேயே எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஸ்திதியை கொடுத்தா, அடுத்த தடவை போச்சு என்ன அஞ்சலி அஸ்தத்தை போய் சேவிக்க ஆரம்பிச்சான். சேவிக்கிறதுனாவே அஞ்சலி அஸ்தம் தான். அதுக்குதான் ஆச்சாரம் போச்சு கை கூப்பிடும், முதல்ல எடுத்தவொடனே இது கூப்பிடும் அஞ்சலி அஸ்தம். இந்த திருவடி வாரம் எனக்கு வேணும், நான் உழுந்துட்டேன், எனக்கு வேற அனன்ய கதித்துவம் கிடையாது அப்படின்பதா. அந்த மாதிரி அங்கன்மாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே, எப்படி அந்த 20,000 அரசர்கள் வந்து எம்பெருமான் திருவடி வாரத்துல வந்து விழுந்தாலும் அதே ரீதியில நம்மளும் போய் அந்த கட்டில விழுந்தோம்னா பிரிக்க முடியாத இந்த விசேஷம் ஆழ்வார் காமிச்சு கொடுக்கிறார். நன்னியும் நாளகில்லே நடுவே ஓர் உடம்பிலிட்டு, நம்ம ஆழ்வார் வாக்கு, நன்னியும் நாளகில்லே நடுவே ஓர் உடம்பிலிட்டு, இந்த சரீரங்கிற ஒரு திரை அது மறைச்சுட்டு இருக்கு. இந்த திரைக்குள்ள கொண்டு போய் இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் உட்காந்து வச்சுட்டான். எம்பெருமான் இதுல உட்காந்து வச்சதுனால என்ன பண்றது, இதுக்கு வந்து பூர்வ ஜென்மத்துல ஞானத்தை அடைஞ்சு பரிபோக்கம் அடைஞ்சு ஒரு ஸ்திதி வந்திருக்கும். இந்த ஸ்திதி, இந்த ஸ்திதியில என்ன ஆகுது, இந்த ஸ்திதி வரத்துக்குள்ள இதோட காலம் முடிஞ்சு போயிடுது, இந்த ஆத்மாவோட காலம் முடிஞ்சு போயிருது. இது இப்பதான் அறிவை தெரிஞ்சுன்றது. அறிவு தெரிஞ்சிருந்த சமயம் இதோட பிராணன் அங்க இருக்கப்படாதுங்கிறது விதியாகி போச்சு. திருப்பி இன்னொரு சட்டையை போட்டுங்க, இன்னொரு சட்டையை போட்டுக்கிச்சு, எடுத்தோடனே வளர்ந்த சட்டையை போட்டுக்க முடியுமா, முடியாது. திருப்பி சின்ன சட்டை, சின்னதா குழந்தையா தான் அப்படி பிறக்கணும். குழந்தையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை கிரிக்கணும். நடுவே ஒரு உடம்பிலிட்டு இப்படி ஆயிருது அப்படிங்கிறார். ஆழ்வாருக்கு முதலே கிடைச்சு கொடுத்தோம், ஆழ்வார் நமக்காக சொல்றார், ஆழ்வாருக்கு கிடையாது அது. நன்னியும் நானகில்லே நடுவே ஒரு உடம்பிலிட்டு, இந்த ஆத்மாவை கொண்டு வந்து இந்த உடம்புக்குள்ள போட்டுட்டான் எம்பெருமான். போட்டதுனால என்ன ஆறுது, மறுபடியும் திருப்பி குழந்தைத்தனத்திலேருந்து பாலபருவம் வரை அப்படி அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்று திருப்பி ஏற்கனவே இருக்கிற ஞானத்தினால கொஞ்சம் சுகுர்தம் கிடைக்கிறது. அந்த சுகுர்தம் கிடைக்கிறதுனால மேற்கொண்டு புரோகித்திக்கிறதுக்கு காலம் உண்டாருது. ஆனா என்ன ஆகுது, ஆழ்வார் சாதிக்கிறார், பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம், அதனால் பிறவி வேண்டேன். திருப்பி இந்த ஞானத்தை கொடுத்தியே திருப்பி இந்த சம்சார சாகரம் என்பதுல போய் என்ன மாட்டி விட்டுடாத மாட்டி விட்டுடாதன்னு பிரார்த்திச்சுக்கிறாராம். அந்த ரீதியில தியாகர்வாலன் தன்னோட கீர்த்தையில சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, தரதியகராஜா திருப்பதி ரமணா ஓ பரம புருஷா அப்படிங்கிற தரதியகராஜான்னு ஒரு கீர்த்தனை அவன் என்னன்னா பாடுவா, எனக்கு வரல அவ்வளவுதான். என்ன பண்ற, திருப்பதிக்கு அப்படியே பெருமாளை சேவிக்கிறதுக்காக வெங்கடாச்சலபதியை சேவிக்கிறதுக்காக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மக்தனோட ஏறி போயின்னு, ஏறி போனது மாத்தியானிக வேலை ஆயிடுத்து அவருக்கு. மாத்தியானிக வேலை ஆயிடுத்து உள்ள போய் கோபுரவாசல் போற தரைய சேர்த்துட்டாவன், வெளியே காரியக்கிரம் முடிஞ்சுட்டு பட்டர்லாம் வெளியே வந்தாச்சு. ஐயோ பட்டர்லாம் வெளியே வந்துட்டாலே சுவாமியின்மே சேவை இப்ப இல்ல, இனிமே சாயங்காலம்தான் அப்படின்னாலாம். உடனே தாகர்வால் உடனே அந்த சமயத்துல பாடுறார், ஏ திருப்பதி ரமணா, இந்த அழுக்கான உடம்ப நான் போட்டுன்றதுனால, இந்த அழுக்கான உடம்புக்குள்ள என் ஆத்மா இருக்கிறதுனால இப்படி திரைய போட்டு மறைச்சுட்டியா, எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லாம இப்படி போயிடுத்து, உன்னை சேவிக்க முடியல அபாக்கியம் என்னத்தினால, இந்த சட்டையை தரிச்சதுனால எனக்கு அந்த அபாக்கியம் வந்துடுத்து. உன் மேல சிந்தை இருந்ததுன்னா நல்ல சட்டையா இருந்தா அத்தனை நேரம் காமிச்சு கொடுத்துருக்கோம், காமிச்சு கொடுக்கலையே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே எம்பெருமா என்ன பண்றான், அந்த பாசுரத்தை வாங்கணும், பாட்ட தன்மையில அப்படி பக்தி உருகி மெய்யுருகி ராமா ராமா ராமா ராமான்னு சொன்ன வாயில அப்படி வெங்கடேசா கோவிந்தா நீயும் நாராயணன்னு சொல்லுவானான்னு அப்படி குழந்தைட்டு பார்த்துட்டு இருக்க. என்னன்னா குழந்தை என்னாச்சு, ஆத்துக்கு அப்பா வர்ற, அப்பா வந்தோன்னு என்னது, அப்பா வந்தவனு ஆத்துலயே இருக்கிற அப்பா, ஆத்துலயே இருக்க அப்பாட்ட எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருக்கும் குழந்தை, உட்காந்துட்டு இருக்காது, கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடும், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஓடும், அம்மாட்ட கொஞ்ச நேரம் விளையாடும், அங்க ஏறான் அவ தம்பி கிம்பி யாரா வரும், மாமா மாமா மாமா மாமா மாமா முன்னாடி போகும், இப்படி எல்லாத்தையும் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னா என்ன ஆகும், ஊருக்கு போயிட்டு வந்தா முதல்ல அப்பா மடியில் தான் உட்காரும், இத்தனை பேர் உறவு இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்தா அப்பா மடியில் உட்காந்து, ஏன்னா அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பான், அப்பா தன்னை நிச்சயம் கவனிப்பான், அப்பாவுக்கு தன் மேல பாசம் உண்டு அப்படிங்கறது உண்டு. இன்னொன்னு தனக்கும் அப்பாவுக்கும் மட்டுமே அந்த ஒட்டின உறவு இருக்கணுங்கிறதும் அதுக்கு குழந்தைகளுக்கு உண்டு, அது குழந்தைகள் மட்டுமே காமிப்போம், அவ்வளவு பாசத்தோட காமிக்குமா அந்த குழந்தைகள். எம்பெருமான் என்ன பண்றான், இங்க வெங்கடநாதன் அப்படி தியாகரவா இருந்தோன்னு எத்தனை தடவை ராமா ராமா ராமா ராமான் பாடியிருப்படா, என்ன ஒரு தடவை பாடு அப்படிங்கிற, அப்பதான் கேக்குற, இந்த திரைய மறைச்சிட்டு நீ சேவை தரமாட்டியா, எனக்கு இந்த திரைய ஒதுக்கிட்டு எனக்கு சேவை தரமாட்டியான்னு பிரார்த்திச்சுக்கிறார். பிரார்த்திச்சோன்னு எம்பெருமான் என்ன பண்றான், பாடி முடிக்க வரை காத்துட்டு இருப்பான், பாடி முடிக்கிறதே காத்துட்டு பக்தருக்கும் போறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா வந்திருக்கிறது பெரிய தியாகம் இல்ல, பெரியவர் திரைய நம்ம எப்படி திறக்கிறது, போட்டுட்டு வந்தாச்சு, இவருக்கு தர்ம சங்கடம் ஒன்னும் புரியல பக்தருக்கு, ஆத்துக்கு போறதா வேண்டாமா, பசிக்க வேற பசிக்கிறது, இந்த சமயம் வந்ததோ பெரிய மகான் அவர்கிட்ட அபசாரப்பட முடியாது, சரி அவர்கிட்ட அபசாரப்பட முடியாதுன்னு போய் உள்ளுக்குள்ள கதவை திறந்து சாதாரண கோயில் வாங்க வாங்க வாங்க வாங்க உள்ள போவா சிவா திறந்திருப்பேன், இந்த எம்பெருமான் ஏண்டா உட்காந்து உட்காந்து ஓடி போயிடலாமோ தோணும், அப்படிதான் சடான்னு ஒரு தலையை திறப்பேன், அப்படியே கருத்து ஆரதியா, அந்த ஆரதி எப்படி இருக்கும், ஒழுங்கா பாரு அவனை ஒழுங்கா பாருங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்குமா, இந்த ஆரத்திய நேர திருவ மண்டலத்துக்கு அப்படி தள்ளிதான் காமிக்கணும், ஆரத்திய எம்பெருமான் சேவை பண்ணிக்கணும், அப்படி திருவ மண்டலம்னா பக்கத்து சைட்ல போய் இப்படி காமிச்சு கொடுக்கணும், இவன் என்ன பண்ணுவா நேரம் மூஞ்சியில போய் இப்படி திருவமண்டலமா அது மூஞ்சியா தெரியாது, அப்படி போய் காமிப்பாளாம் எம்பெருமா அப்படி பின்னாடி நகர்ந்துக்கணும் அப்படி, ஏன்னா என்ன விட்டுடுற நீ உனக்கு பசிக்கிறதுனா நீ போய் இப்ப யார் உன தலைய திறக்க சொன்னா அப்படிங்கிறது. ஆனா இங்க என்ன ஆச்சு, தர்ம சங்கடம் ஆயிருத்து, திற திறக்க முடியாது, அதே சமயம் அவருக்கு ஆத்துக்கும் போகல நின்றுட்டு இருக்கார். அந்த சமயம் வெங்கடநாதன் அசரீதியா சொல்றாராம், பக்தரே உள்ள வருங்கிறார், உள்ள வரனா எட்டி பாக்குற திற திறந்துட்டு கதவு திறந்துட்டு, கதவை திறக்க சிரமம் கூட பெருமாள் வைக்கல அவனுக்கு, அந்த பக்தருக்கு கதவையும் திறந்துட்டார் திரையும் திறந்துட்டார் நேர சாட்சாத்காரம். அப்புறம் பட்டர் அல்வா ஐஷன் போய் அப்படி ஆரத்தி காமிச்சாராம், அப்படி வசத்தியான இந்த அபிருத்த சித்த விசேஷனம் என்பதை இந்த எம்பெருமான் இப்படி தியாகர்வால் மூலமா காமிச்சு கொடுக்கிறான் நமக்கு. ஒரு சாதாரண ஜீவன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஜீவனுமே எம்பெருமானுக்கு விசேஷமான குழந்தைகள் தான். நாம் தான் அதை மறந்து தொலைதூரம் தாண்டி நின்று இருக்கோம். அவ்வளவுதான், உள்ளுக்குள்ள விளையாண்டு இருக்கும், வாசல்ல விளையாண்டு இருக்கவரை குழந்தை. அப்படி உள்ளுக்குள்ள வந்தாச்சுன்னா அப்பா அப்பா தான், நம்ம அப்பா தானே, அடுத்தவாள் தானே. அந்த ரீதியில எம்பெருமான் காமிச்சு கொடுக்கிறான். அப்படி பகவத் கிருபை நமக்கு வேணும்னா ஆச்சாரியனை முன்னிட்டு எம்பெருமான சேவிக்கணும். இங்க தியாகர்வாளுக்கு என்னாச்சு, நடுவில் நின்னுட்டார். இந்த பட்டர் பட்டர் ஆத்துக்கும் போல உள்ளேயும் போல அவர் நின்ன உடனே அங்க எம்பெருமான் புரிஞ்சுட்டான், தர்ம சங்கடத்தை புரிஞ்சுட்டான். இந்த குழந்தைய காப்பாத்தணும், இந்த குழந்தைக்காக தான் அவர் நிக்கிறான்னு தெரிஞ்சுட்டான். உடனே தானே கதவை திறந்துன்னு சேவை கொடுத்துட்டான் எம்பெருமான். அந்த ரீதியில அந்த வசத்தியான அபிருத்தி சித்த விசேஷனங்கிறத காமிச்சு கொடுக்கறால இந்த பாசுரத்தினால. அன்று இவ்வுலகம் அனந்தாய் அறி போற்றி சென்றெங்கு தென்னலங்கு செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டுகொள்ளாய் எழுந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பயகருக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகள் வான் இன்று யாம் வந்தோம் இறங்கு எலோரும் பாவாய். அன்று இவ்வுலகம் அனந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி. கோபியர் அப்படி மாறி மலை முழிஞ்சல் மன்னிக்கிடந்துறங்களை எம்பெருமான எழுப்பி, எம்பெருமானே சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளும் பிரார்த்திக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமானும் நடையழக சேவிச்சா, எப்படி சேவிச்சா அப்படின்னா இந்த அடிபோற்றிலையும் அதே வாஸ்தவம் தான். எம்பெருமான விசேஷம் சேவிக்கிறான். ரங்கராஜன் புறப்பாட்டுக்கு தயாராயிட்டான். அப்படி சொல்ற அருளப்பாடு சீபாந்தாங்கிகள் அப்படின்னு வெளியேந்து ஒரு குரல் வரும். இந்த குரல் வந்தோன்னு வாசல் நின்றுப்பா சீபாந்திகள் கட கட கட கடன்னு அப்படி பிரமாவில பண்ணத்துக்கு வருவாலாம். அப்பதான் கதவு திறக்கும். அதுவரையும் கதை திறக்க மாட்டான். எம்பெருமான் ஏலி அந்த காயத்ரி மண்டபத்துல ஏலி எம்பெருமான் புறப்பாட்டுக்கு அப்படி தயாராவான். ரங்கராஜன் எப்படி தயாராவான் அப்படின்னா, இப்படி நேர்ல நிக்க மாட்டானா, இப்படி கிராஸ் தான் நின்று இருப்பான். இந்த கிராஸா ஏல பண்ணிருப்பா பெருமாள. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, இந்த அருளப்பாடு சொன்னவனே இவெல்லாம் சீபாதேவிகள் உள்ள போறான். உள்ள போனவன என்ன ஆறுதுன்னா, எம்பெருமான் இப்படி நேர வாசல பார்த்த மாதிரி ஏறி இருக்க மாட்டான், இப்படி குறுக்க ஏறி இருப்பான். அந்த குறுக்க ஏறி இருக்க எம்பெருமான ரெண்டு பக்கமும் கைத்தாங்களா பிடிச்சு, இந்த யானை வேழம் எப்படி ஏந்திருக்குமோ, ஒரு யானை எப்படி ஏந்திருக்கணும் சிதி பார்த்தோம்னா நல்லா தெரியும், அந்த மாதிரி ஏழை பண்ணுவானா அப்படி சம்முன்னு ஜம்முன்னு. அப்படி யானை அப்படி நிமிந்து உட்கார்ந்த யானை நிமிந்து ஏறினா எப்படி இருக்கும், உசரமா ஜம்முன்னு இருக்கும். இந்த கேரளால போனோம்னா இந்த குருவாயூர் யானை, எந்த குருவாயூர் இல்ல, எந்த ஊருக்கு பூரம் இந்த பத்மநாபன், எந்த ஊர் திருச்சூர் எந்த ஊருக்கு போனாலும் யானை எல்லாம் உசரமா இருக்கும், நல்லா உசரமா இருக்கும். அது உட்கார்ந்துச்சே பார்த்தீங்கன்னா நம்ம உசரத்துக்கு இருக்கும், உட்காரச்சே நம்ம உசரம் தான் அது, அப்பயே நம்ம கையெட்டாது. அது எழுந்துன்னா இன்னும் ஆனு பார்க்க முடியா இருக்கும் இந்த யானைகள்லாம். அந்த ரீதியில எம்பெருமான் என்ன பண்ணா, ரங்கராஜன் இப்படி உட்கார்ந்து இருக்கும், அப்படி அப்படி திரும்பி இப்படி எழுந்துருவானோ, அந்த எழுந்துருள அழகு அந்த காயத்ரி மண்டபத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துல போய் சேவிக்கணும். எத்தனை பேர்னா 4-5 பேருக்கு மேல அலோவ் பண்ண மாட்டான். கரெக்டா எண்ணி பார்த்துருப்பா, 4-5 பேருக்கு மேல அப்படி யாரையும் உள்ள விட மாட்டாது, முன்னாடியே போய் காத்துட்டு இருக்கணும். அதுக்கும் அந்த ரீதியில எம்பெருமான் அப்படி முதல்ல கஜகதியில எம்பெருமான் அப்படி எழுந்திருப்பானா, கஜகதியில எழுந்துட்டோன்னு என்ன பண்ணுவான், மூ ஒரு நிமிழ்ந்து முழங்கி புறப்பட்டு குகையிலேருந்து சிங்கம் எப்படி வருமோ ஆண்டாள் இதை பார்த்துதான் எழுதினாலோ நம்ம தெரியல, ரங்கராஜன் அப்படியே உள்ளேந்து வெளியே வருவான். வர்றது என்னன்னா அப்படி திங்கன்னு வந்து நிற்பான். உள்ளுக்குள்ள இருப்பார், உள்ளுக்கு இப்ப பெருமாள் நம்ம நினைச்சுருப்போம், மொதுவாயில மொதுவாயில இல்ல, அங்கேருந்து வரைச்சு டக்குன்னு அப்படி அடுத்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு அப்படி வெளியே வர்றதுக்கு ஜம்முன்னு வந்து இப்படி நிற்பார். நிமிண்ட மூணு நிமிந்து முழங்கி புறப்பட்டு அதுக்கப்புறம் வாசல் அவருக்கு பக்கத்துலதான் இருக்கும், சைட்லதான் இருக்கும், வாசல் நேரம் இருக்காது எம்பெருமான் நம்பெருமாளுக்கு. அதனால இந்த வாசல் திரும்பறதுக்கு அப்படி ஒரு திரும்ப திரும்பணும், வெளியே வந்துட்டு வெளிவாசல் வந்துட்டு அந்த துவாரபாலகா இருப்பா, துவாரபாலகா வாசல்ல இருந்து அப்படி திரும்புவார். வீதி பிரதர்ஷனத்துக்கு, உள் பிரதர்ஷனத்துக்காக பிரகார பிரதர்ஷனத்துக்காக அப்படி திரும்புவார். திரும்புற அழகு இருக்க மூ ஒரு நிமிந்து முழங்கி புறப்பட்டு சிம்ம கதியில இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கும் சேவிக்கிறது. இன்னைக்கும் ரங்கநாதனை போய் சேவிச்சோம்னா ஒவ்வொரு கதியும் சேவிக்கணும் எம்பெருமான. அப்படி புறப்பாடு இல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் சேவிக்கணும், அணு அணுவா சேவிக்கணும். அப்படி அனுபவிக்கக்கூடியது ஒரு பெரிய நடையழகன் எம்பெருமான். என்ன பண்ணுவான் அடுத்தது? அங்கேந்து அஜகதின்னு ஒரு கதி. என்ன கதின்னா, அஜன்னா புலி, புலி மாதிரி அங்கேந்து கீழே பாய்வானா. அங்கேந்து வரானே நிதானமாலாம் ஏல மாட்டான், அங்கேந்து தகர தர தரதான்னு ஒரே பாய்ச்சல் நேர கீழே. கீழே எல்லாம் ஜனங்கள் நின்று இருக்கும், விழுந்தரிசனம் ஓடும். ஒரு புலி கூட்டத்தில் நுழைஞ்சா எப்படி விழுந்தரிசனம் ஓடுவாளோ, ஒரு சிங்கம் உள்ள நுழைஞ்சா எப்படி விழுந்தரிசனம் ஓடுவாளோ, அந்த மாதிரி மனுஷன்லாம் ஓடுவான். ஓடின விட்டு இவன் வந்து நின்று இருப்பான், அப்புறம் திருப்பி வந்து செய்ப்பா எம்பெருமான. அப்படி அஜகதி. அஜகதிக்கு அப்புறம் எம்பெருமான் என்ன பண்றான், அதிரப்புகுத கனா கண்டேன் தோழி நான் ரிஷபகதியும் அடுத்தது. இத்தனை நாள் வந்ததெல்லாம் கூட வேகம் இல்ல, அடுத்தது ரிஷபகதி இருக்கு. எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, அதிரப்புகுத கனா கண்டேன் தோழி நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். பாவம் ஆண்டால் நாயகன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லாம் வாத்தியார் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பொண்ணுக்கு அப்பா எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஆழ்வார் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணா வந்தானே, உள்ளேந்து ஜோடிச்சு இவனை ரொம்ப அழகா அலங்காரமா அப்படி மாப்பிள்ளை அழகா அவனை கூட்டிட்டு வராலாம். துந்துபி என்ன பறை என்ன எல்லாம் எல்லாம் முழங்கின்னு வந்துட்டு இருக்கு. அப்படி ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி தூரத்துல வந்துட்டு இருக்கான். இந்த பந்தக்கால் வாசல் வந்தவன பொறுக்கல, ஏன்னா வேற யாரான்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப ஏற்பட்ட பொண்ணு நமக்கு கிடைக்குமா? புருஷ புராணன்னு அவளை பார்த்து சொன்னாலே எப்படி கொண்டாடினான். எத்தனை நாளா ஆதி காலத்திலேருந்து நீ ஒருத்தன் தான் புருஷன்னு என்ன கொண்டாடினாலே, அவளை போய் நான் விட்டு வைக்கலாமோ? ஏன்னா இந்த பக்கம் சீனிவாசன், அந்த பக்கம் என்ன தேவாதிராஜன் வரதராஜன் காத்து காத்துட்டே இருக்கான். அதனால யாரும் கொத்தின்னு போயிட்டா என்ன பண்றது கிளிய? அதுக்காக என்ன பண்ற, அதிர புகுத கனா கண்டேன் அப்படி தொட தர தரன்னு உள்ள வந்து வந்துட்டானா. அது வரையும் மாப்பிள்ள தோரண வந்தவன். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, ஐயோ என்ன மாப்பிள்ள உமக்கு தான் கல்யாணம் தரப்போறான், என்ன அவசரம் அப்படி? அதனால இருக்கட்டு இருக்கட்டு சுவாமி, இருக்கட்டு இருக்கட்டு, நீ அப்படியே உட்காரு, நீ அப்படியே உட்காருன்னு அவர் மடியில போய் உட்காருவான். பொண்ணு உட்கார என்ன மடியில போய் இவன் உட்காந்துருவான். அவனுக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கேயோ உட்காந்துடணும். பார்த்தா இடம் இல்ல, இந்த பக்கம் பொண்ணு அந்த பக்கம் அப்பா, அப்பா மடியில போய் உட்காந்துட்டான். இரு சுவாமி, என் மடியில உட்காந்து வச்சு பொண்ணை உட்காந்து வச்சு உமக்கு உண்மைதான் தாலி கட்ட சொல்ல போறேன். அப்படியா, சரி சரி. பின்னாடி யாரோ நாலு பேர் ஆம்பளை நிக்கிறாளே, இல்ல அவெல்லாம் தாய்மாமா சும்மா நிப்பா, அவ்வளவுதான், அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப இந்த பக்கம் பொம்னாடி எல்லாம் நிக்கிறாளே, அவெல்லாம் நாத்தனார் சொப்பா, அவ தான் கூட வந்து முடிச்சு போடணும். அப்படியா, நான் எனக்கு கிடையாதா? இல்ல இல்ல, உனக்கு ஒரு முடிச்சு உண்டு, நீ ஒண்ணு போட்டா போதும், மீதிலாம் அவன் ரெண்டு பேர் போட்டுப்பா அனுசரணையா அப்படின்னு காமிச்சு கொடுக்கறாள். அந்த ரீதியில இந்த எம்பெருமான் என்ன பண்றான், அதிர புகுத கண்ணா கண்டேன்னு தாயார சாதிச்ச மாதிரி அப்படி கால மாதிரி அப்படி தட தட தடன்னு புறப்பாடு நடக்கும். ரங்கநாதனை நேர்ல போய் சேவி புறப்பாடு ஆரம்பிச்சதுன்னா நேர போய் சேவிக்க முடியாது. அப்பிரதர்ஷனத்துல போனாலுடைய எம்பெருமான் சேவை கிடைக்கவே கிடைக்காது. பிரதர்ஷனமா போய் பெரிய பெருமாளை சே, பிரதர்ஷனமா போய் பெருமாளை சேப்போன்னு நினைச்சானா, பிரதர்ஷனம் தான் கிடைக்கும். அதுக்குள்ள எம்பெருமான் அங்க அங்க அங்க அங்க அங்க மாதிரி மாதிரி ஓடியப்படுவான், கண்ணில் கவடையே மாட்டான். அந்த ஒரு மணி நேரத்துல நம்ம அந்த பிரகாரம் பிரதர்ஷனம் பண்றதுக்கே நமக்கு நாடி சரியா போடும். அதனால அது விசேஷ சாதாரண தர்மம் அப்பிரதர்ஷனம் போகக்கூடாது. விசேஷ தர்மம் பெருமாள் சேவிக்கிறது தான் முக்கியம். அப்ப அதை பார்க்கக்கூடாது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பலன தியாகம் பண்ணி பண்ணும். அது போனா போறது பாவம் தானே வந்துட்டு போறது. பாஷிகா சொன்னாரு, பாவம் தானே வந்துட்டு போறது. அஷ்டாட்சரம் எல்லாருக்கும் உபதேசம் பண்றேன், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இந்த உலகமே ஜீவிக்கட்டும் அப்படின்னு பாஷிகார். காரே கருணை அப்படிதான். அது மாதிரி எம்பெருமான சேவைக்கு போச்சு என்ன பண்ணணும், நாழி இருந்தா பிரதர்ஷனமா தான் போனோம். அப்ப போய் உபன்யாசத்தை தான் சொன்னாரு, அது எப்படி இருந்தானே நான் அப்பிரதர்ஷனமா போவான் அப்படின்னு ஒரு மணி நேரம் முன்னாடி போயிட்டு அப்பிரதர்ஷனமா போவான். அப்ப என்ன அதுக்கு பேரு, பிரம்மஹத்தியும் பேரு. இவ்வளவுதான் சொல்லியும் புத்தி இல்லையா? அதான் உன்னியாசுக்கு சொன்னாரு, அப்பிரஷமா சேவிக்கிறாரு, நான் போய் சேவிக்கிறேன் அப்படின்னு சேவிக்கக்கூடாது. நாழி இருக்கச்சே நன்னா பிரதர்ஷனமா தான் போய் சேவிக்கணும் எம்பெருமான. நாழி இல்ல எம்பெருமான் சேவை நமக்கு கிடைக்காதுன்ற சமயத்துல அந்த மாதிரி பண்ணணுமா? அந்த மாதிரி வசத்தியான அன்று இவ்வளக மலந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னலங்கை செற்றாய் திரள் போற்றி. பெரியாழ்வார் பாடுறார், ஏன்னா பெரியாழ்வார்த்தேந்துதான் இங்க தயார் கத்துண்டாலாம் ஆண்டாள். அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா அப்படிங்கிறார். அந்த இடத்துல என்னது, நின் சேவடி செவ்விய திருக்காப்பு. அப்படி வசத்தியான சேவடி எம்பெருமான் காமிக்கான். எங்க காமிச்சான் இந்த சேவடி, எங்க காமிச்சானா, அன்று இவ்வளக மலந்தாய் அறிவோற்றி அந்த இடத்துல காமிச்சானா. அப்படி வாமனா அவதாரனா வந்தனம் என் சிறு குட்டன் எனக்கோரின் நம்ம தம்பிரான் அப்படி வந்தான் எம்பெருமான். அப்படி அப்படி மாவழி சபையில உள்ள நுழைஞ்சவன்ன அந்த விரத பூமியில அந்த யாக பூமியில நுழைஞ்சவன எம்பெருமான் என்ன பண்ணான், அதுக்கு மேல இவனோட பொய் உடம்ப தரிக்க முடியலையா. ஏன்னா அங்க வந்து எல்லாம் சத்தியம் மத தர்மம் சர அந்த இடத்துல அதான் நடந்துட்டு இருக்கு, பாராயணம் நடந்திருக்கு, வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கு, ஆகுதி நடந்திருக்கு, இத்தனை சமாச்சாரம் நடக்குச்சு. அங்க போய் பொய் வேஷம் போட முடியும், போட முடியலையா எம்பெருமானுக்கு. உடனே என்ன பண்ணான், என்ன சிதி என்ன பண்ணான், அந்த கல்வனாய் வந்த வந்த வாமன ரூபத்திலே கொஞ்சம் பெருசாயி உடம்பு அளந்து உலக அளந்திருக்கலாம். இல்ல அழியழசங்கம் இல்லமழ திசை வாழ்வன் நான் யாருன்னு காமிச்சு கொடுத்துடுறான். இதுக்கு மேல அசத்தியத்தை பண்ணக்கூடாது, குழந்தை எதிர்க்க பண்ணக்கூடாது என்பதாக. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படி ஆழ்வார் ஏற்கனவே காமிச்சு கொடுத்த மாதிரி பல்லாண்டு பல்லாண்டுன்னு அந்த சேவடிக்கு போறாராம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படி எம்பெருமான் என்ன பண்றான், ராகவனாக சேது பந்தனம் பண்ணி சேது பந்தனத்தினால இலங்கைக்கு சென்று அப்படி சென்று செரு செய்யும் என்பதாக அங்கேந்து போய் ராவணன் அழிச்சானாம். அப்படி அவன் இருக்கும் இடம் தேண்டி சென்று வேட்டையாடினான். எதுக்கு அப்படின்னா சிஷ்யரட்சணம் ஜன சர்வஜன சம்ரட்சணம். ராஜா என்ன பண்ணுவான், சர்வஜன சம்ரட்சணத்துக்காக காட்டுக்குள்ள போய் தேடி போய் கண்டுபிடிச்சு வேட்டையாடுவான் விலங்குகளை. எதுக்குன்னா ஊருக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிடுத்து, நிறைய தொகை இனப்பெருக்கம் ஜாஸ்தியா போய் அந்த துஷ்ட விலங்குகள்லாம் ஊருக்குள்ள வருதுன்னு ஒன்னு அதோட அந்த கொற்றத்தை அடக்கிறதுக்காக ராஜா அப்படி போவானா. அந்த ரீதியில இவனும் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, அப்படி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி நாட்டில் பிறந்தவர் நாரணன்றி யாவரோ நாட்டையும் நலியும் அறக்கரை நாடி தடுந்துட்டு. அப்படி எம்பெருமா என்ன பண்றான், இந்த நாட்டில் பிறந்த அத்தனை பேரையும் உயிர் வைக்க வேண்டும், அன்று சராசரங்களை வைகுந்தத்தை ஏற்றின்னு அந்த அயோத்தியில இருக்கிற அத்தனை பேரையும் வைகுந்தத்துக்கு ஏற்றின்னு போனானோ, இத்தனை பேரையும் அத்தனை பேரும் ராமா ராமா ராமா ராமா ராமான்னு உபாசனை பண்ணான். அந்த ராம உபாசனை அவளை காப்பாத்திட்டு அப்பேற்பட்டுதான இந்த செல்வ சீர்மா சீர்மாட்டி சீர்வன் என்ன பண்ணான், சென்றிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்று செரு செய்யும்னு கிருஷ்ணன் அவதாரத்திலையும் பண்றான், ராமாவதாரத்திலையும் அப்படிதான் பண்றானா. அங்க போய் இன்று போய் நாளை வான் அந்த ராவணன். ஏன் அப்படின்னா உன் வலியே நம்பின்றிருக்கிறியடா, உன் வலிமையை நம்பின்றிருக்கையே வலிமை என்றிருக்கும் உதவாது, உன்னுடைய அந்த மூர்க்கத்தனம் என்றிருக்கும் உதவாது, நல்வழிப்பட்டு திருந்தி வா திருந்தி வா திருந்தி வா. தசேந்திரியங்களை வச்சுட்டு நம்ம எவ்வளவு இம்சப்படுறோங்கிறத அந்த ராவணனை காமிச்சு கொடுக்கறான். ராவணன்கிறது வேற யாரும் இல்லை, நம்மளோட தசேந்திரியங்கள் தான். அந்த தசேந்திரியங்களை வச்சு நம்ம எவ்வளவு பாடுபடுறோங்கிறத ராவணன் வச்சு காமிச்சு கொடுக்கிறா. அவ்வளவுதான், ராமனன் சொரூபத்துல நல்லவன், சீதைங்கிற ஒரு விஷயத்தை விடுங்க. மற்றபடி பார்த்தோம்னா ராவணன் வந்து சாமகான பிரியன், சாமகானத்தை எப்ப பார்த்தாலும் பாடுவான். சாம வேதத்துல பாடுறவன் எப்படியும் துஷ்டனா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, பிரகிருதி விசேஷம் அசுர தன்மை, பிராமணா இருந்தாலும் அசுர குலத்துக்கு வந்ததுனால அந்த அசுர தன்மை வந்துடுது. அசுரத்தன்மை புலஸ்தியரோட நேர குழந்தை பிராமணன் தான். ஆனா என்ன பண்ணான், ஆசிரிச்சது எங்க ஆசிரிச்சான் அப்படின்னா அசுர குலத்தை ஆசிரிச்சான். அசுர குலத்தை ஆசிரிச்சதுனால அது உடம்புல ஒட்டின்னு இருந்தான் அந்த அழுக்கு. அந்த அழுக்குனால அவனால ஜெயிக்க முடியல. ஜிதேந்திரியன் ஜிதேந்திரியம் எம்பெருமான் காமிச்சு கொடுக்கறான். அங்க ராவணன் ஜிதேந்திரியனா இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கான். இந்த பக்கம் மாருதி சிறிய திருவடி ஜிதேந்திரியம். அப்படி எம்பெருமா என்ன பண்றான், ஜிதேந்திரியனா இவனை காமிச்சு கொடுக்கறான். இவன் பார், இவன் இருக்காம்பார், இவன் இருக்காம்பார், என் கூடையே இருக்காம்பார், ஏன் இவளை அவஸ்தப்படுறேங்க அப்படின்னு எம்ப. அப்படி பதினோராவது ருத்ர அவதாரமா ஹனுமான் சொல்வான். அந்த ரீதியில ஹனுமானா வந்து அவர் தாசிய ஸ்வரூபத்துல எப்படின்னு எம்பெருமானுக்கு சேவை செய்வது என்பது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் திருவடி வாரத்தை எப்படி மனசுல தியானம் பண்ணணும் அப்படி மார்ப கிழிச்சு காமிச்சான். என்ன பண்ற, பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, பட்டாபிஷேகம் முடிஞ்சது, எல்லாருக்கும் பரிசு எல்லாம் கொடுத்தான். எல்லாருக்கும் பரிசு கொடுத்தோன்னா ஐயோ உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலையே, உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலையேடா சீதை சொல்றாலாம். இவனை போய் விட்டுட்டேல, இவனை குறுக்க வேண்டாமா? ராமன் சொன்னானா, இத்தனை நேரம் நான் எதுக்கு பரிசு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இவனுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு தெரியல, அதனால ஊர்கோடியில் இருக்க அத்தனை பேருக்கும் பரிசு கொடுத்துருந்தேன், இவனுக்கு எத்தையான ஒண்ணு அதுக்குள்ள நமக்கு தோணாதா தோணாதா தோணாதான் பார்த்துட்டு இருந்தேன், இவனுக்கு எதை கொடுத்தாலும் சரியா சரிபட்டு வராது அப்படிங்கிறாராம். அப்ப கேட்கிறான் லக்ஷ்மணன், அப்படின்னா நான் என் கைங்கரியத்தோட அவன் கைங்கரியம் வசத்தியா அப்படிங்கிறானா அப்படின்னு உடனே கேட்கிறான் ராமபிரான். அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பாடி என் சின்ன குழந்தடாவும் அவனை எப்படின்னு அவனை நான் எப்படின்னு இப்ப நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற உடனே, அப்பா நீ என்னை எங்க வச்சுன்னு இருக்க சொல்லு, என் குழந்தை இல்ல நீ, நம்ம குழந்தைய பார்த்து கேட்போமா, நான் யாரு உனக்கு, நான் யாரும் உனக்கு அப்பாங்க, அவ்வளவு சந்தோஷம். ஆனா நாலு பேர் உனக்கு இச்சை சொல்லுமா, சொல்லாது, திடீர்னு வேலை கரான்றோம் இல்லையா, அவனு தப்புன்னு சொல்லிடுவோம், எங்க அம்மாவுக்கு ஆத்து காரன்னு சொல்லணும், வித்தியாசமா சொல்லணும், ஐயோ இதான் குழந்தைய வளர்த்து, அது வேற நம்மள்ட்ட இருக்கச்சே ரொம்ப நன்னா அழகா பேசும், அப்படி கிஞ்சுக்கு வாய் மொழியால் ரொம்ப நன்னா பேசும், அது நமக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்மள்கிட்ட எப்படிலாம் பேசுது இப்படிலாம் பேசுது அப்படின்னு நாலு பேர் வந்துக்கிச்சே கூப்பிட்டு கேட்போம், நான் யாரு சொல்லி அப்படின்னு வேலைக்காரன்னு சொல்லிட்டு ஓடிப்படும், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சது, ஏன்னா வரலட்சுமி நொம்பு ஆத்துல வந்தது, வரலட்சுமி நொம்பு ஆத்துல வந்தா என்ன பண்றது, ஏகப்பட்ட காரியங்கள், என்ன வடை தட்டணும், நோன்புக்கு ஒரு குழக்கட்டை ரெடி பண்ணணும், எவ்வளவு காரியங்கள், வாழைக்காய் வாங்கணும், வாழையில வாங்கணும், வாழைக்கன்னு வாழை மரம் வாங்கணும், வாழைக்கன்னு வாங்கணும், மாவுல எடுத்துன்னு வரணும், இத்தனை காரியம் இத்தனை காரியம் பொம்னாடியா பண்ண முடியும், பண்ண முடியாது. ஏண்டி இன்னைக்கு என்னடி விரதம், இன்னைக்கு வரலட்சுமி நோம்புனா, இன்னைக்கு உமக்காதான் நான் பிரார்த்திச்சுக்கவே போறேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு தாங்காத சந்தோஷம், அப்படியா, பாடி இன்னைக்கான் தெரிஞ்சதே நான் தான் புருஷன், ஆமா ஆமா சரியே, தத்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஏண்டி இப்பதான் கொண்டாடுறேன்னு இருங்க இருங்க, சும்மா எல்லாத்தையும் அவசப்பட்ட, முதல்ல போய் வாழைக்கண்ணு பிரச்சனை வேண்டாமா, தோட்டத்துக்கு போய் விரிஞ்சு விடுத்து வாழைக்கண்ணு வாங்கிட்டு வாங்கோ, சாமான்லாம் வாங்கணும், சாமான் அப்புறம் வாங்கிக்கலாம், கடை திறக்கணுமே, சரி போனா போறது, முதல்ல போய் வாழைக்கண்ணை எடுத்துன்னு வாங்க, வாழைக்கண்ணு எடுத்து வந்து நிற்பான், ஏன்னா உங்களுக்கா அறிவு வேண்டாமா, ஏண்டி நீ தான் சொன்ன, வாழைக்கண்ணு கேட்ட கொண்டு வந்துட்டேன் பூஜைக்காக, பார்த்து நல்ல கண்ணை தான் கொண்டு வந்திருக்கேன், பாரு நாலு இது இருக்கு பாரு, எல்லாம் நன்னா விரிஞ்சிருக்கு பாரு, ரொம்ப அழகா இருக்கு பாரு, இதான் சிரேயஸ்ன்னு சொன்னாவும், அதான் வாங்கிட்டு வந்தேன், நுனியில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதை பார்த்துட்டு ஆகலன்னு சொல்லியா, ஐயோ இந்த பிராமணை கட்டின்னு என்னால ஒண்ணுமே முடியலம்மா, மாமியார்ட்ட அடுத்த கம்ப்ளைண்ட், மா இந்த பிராமணனை கண்டு கட்டின்ட்டு ஒண்ணுமே முடியல எனக்கு, நன்னா பிள்ளையா வளர்த்துருக்கீள் போங்க, ஏன் டி என்னடையாச்சு, ஒரு மாவுல எடுத்துன்னு ஒண்ணு, அட தத்திய ஏண்டா நீயா என் வயிற்றுல பிறந்து அந்த போயும் போயும் அவன் சேர்ந்துட்டு மாட்டு பொண்ணோட வேற, போயும் போயும் என் வயிற்றுலயா பிறந்த நீ, ஏண்டா இத்தனை நாள் இப்ப பண்ணதெல்லாம் பாத்துருக்கலையா, யாருமா தெரியும், குழக்கட்டதான் சாட்டேன், ஓ இது வேற, அவ எதிர்க்க என் மானத்தை வாங்கு, ஒன்னு சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா ஏற்கனவே, இதுல வேற போறாத வரைக்கும் என்ன உட்காந்து குழக்கட்டை சாப்பிட்டேன்னு வேற சொல்றேன், ஓ மைதிரி தத்தி ஜடோங்கிற மாதிரி இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காத்திச்சு மனையில படுற மாதிரி தான் நோம்பு நூத்துட்டு அப்புறம் அவனுக்கு போடுவா உட்காத்திச்சு, அதான் புருஷ லட்சணம், வேற ஒண்ணும் இல்ல, புருஷனை சம்ரட்சணம் பண்றதுன்னா அப்படி உட்கார் சமாச்சு. அது மாதிரி குழந்தைய பார்த்து கேட்கிறானா, ஹே வாயுதூதா ஆஞ்சநேயா, நீ எங்கடா என்னை வச்சுருக்க சொல்லு அப்படிங்கிறானா, நான் உன்னோட தியானத்துல நான் எங்க இருக்கேன் எனக்கு காமிச்சு கொடு அப்படிங்கிறானா, நீ மட்டும் இல்ல தாயாரோட சேர்ந்து இருக்கேன்னு அப்படி ரெண்டு மார்படி அப்படி குழி கிழிச்சானா எம்பெருமான் ஆஞ்சநேய மகாபிரபு. அந்த க்ஷணத்துல ஸ்ரீராகவம் தசராத்மஜம பிரவேயம் சீதாபதி ரகுலாய்வய ரத்ன தீபம் ஆஜானுபாகு அரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாசகரம் விநாசகரம் நமாமி அப்படி எம்பெருமான் அப்படி தேஜஸ்வி புயாசமாக இங்க எப்படி அந்த சிம்மாசனத்துல சீரிய சிங்காசனத்திலிருந்து எப்படி இத்தனை பேருக்கு ஆராய்ஞ்சு இவளை காய்த்த பண்ணானோ அந்த எம்பெருமான் அந்த ஹிருதயத்துல காட்சி கொடுக்கிறான். அப்படி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, இப்பேற்பட்டுதான திரள் உடையன் எம்பெருமான், சாமர்த்தியம் உடையவனா, உடனே கிருஷ்ணன் சொல்ல வேண்டாமா, பொன்னச்ச கடமுதைத்தாய் புகழ் போற்றி, அவனான் வயசான விட்டு போய் இந்த காய்த்த பண்ணா, வயசுள்ள சிறுபல சிறுபல பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் முய்ய திருவின் வடிவக்கும் தேவகை பெற்ற, அப்பேற்பட்டுதான குழந்தை, எப்பேற்பட்டுதான குழந்தை, திருவின் வடிவக்கும் செல்வச்சி மாட்டியோ, இது புருஷ குழந்தை மாதிரி தெரியலையே, மகாலட்சுமி தாயாரே இங்க அவதாரம் பண்ணிருக்காளா, செல்வா அதை பார்க்கறதையே என்னது மனசெல்லாம் உள்ளெல்லாம் பூரிப்பு வருதான், எதையோ நிறைஞ்ச செல்வம், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படி நிறைஞ்சிருக்கான், யாருக்கு பார்த்தாலும் ஆத்ம திருப்தி வருது அந்த குழந்தைய சேவிக்குங்கால. அந்த திருவின் வடிவுக்கும் தேவகை பற்ற அந்த எம்பெருமான் என்ன பண்றான், பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அந்த சகடாசுரன் வரானா, அந்த சகடாசுரனை தன்னுடைய பொன்னங்கள் காலிரண்டும் அந்த பிஞ்சு பாதங்கள், அந்த பிஞ்சு பாதங்கள் எப்படி இருக்குன்னா செம்பொன்னா இருக்குமா, வெறும் பொன் இல்ல, பைம்பொன் அப்படிம்பா. இந்த பைம்பொன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நன்னா அப்படி அமுத்தினா வளையும், அதான் பொன். நன்னா கெட்டிய உடைக்கு வராம இருந்தா செப்புன்னு அர்த்தம். மேல தங்கம் எல்லாம் பூசிருப்பான். நம்மளால அமுத்த எப்படி பார்ப்போம், ஆஹ் நல்ல வெயிட் இருக்கு, நல்ல ஆகிருதி இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா, இன்னும் ரொம்ப வசதியா பண்ணி பார்த்தோம்னா, இன்னும் சுத்தியில வச்சு தட்டி பார்த்தோம்னா இரும்புன்னு அர்த்தம் அது. ஆமா, அதுக்கு மேல பயின் அடிச்சு கொடுத்துருப்போம், அதுதான் ரீதி. ஆனா செம்பன் பைம்பன்னா அப்படி தொட்டாலே வளையணுமா, அப்படி இருக்குமா, மிருதுவா இருக்குமா. அதனால பொன்னச்சகடம் உதைத்தா, இந்த பொன்னான திருவடினால என்ன அப்படி ஒரு தட்டு தட்டினா, அதுவே பொன்னான திருவடி, அதால ஒரு தட்டு தட்டுறோம். தட்டினா என்ன பண்றது, எங்கேயோ ஒசரக்க போறானாம். கன்று குணிலா எழுந்தாய் கழல் போற்றி, காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரன்னு இந்த குழந்தைகளோட ஆயர்கள கூட்டத்தோட அப்படியே போறான். அந்த காற்றுக்கு போய் ஆனிரை மேய்த்தானை பாடிப்பறன்னு இந்த ஆனிரை எல்லாம் அழிச்சுன்னு போயின்னு இருக்கான் எம்பெருமான். எம்பெருமான் அழிச்சுன்னு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்தான். இன்னைக்கு மத்தியானம் வேலை சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டவனா அப்படி தூங்கிட்டு இருக்கான், எல்லாரும் படுத்துட்டு இருக்கான், இவனும் படுத்துட்டு இருக்கான். அந்த அலா மாமரத்தோட நிழல்ல படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான். படுத்துட்டு இருக்கச்சு என்னாச்சு, கன்று குணிலா எழுந்தாய் கழல் போற்றி. திடீர்னு கூட்டத்திலேருந்து, மாடு கூட்டத்திலேருந்து ஒரு கண்ணுக்குட்டி வேகமா ஓடி வருது. கிருஷ்ணா கிருஷ்ணா திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டி, அசூர வேகத்துல வருதா பாருடா, ஏண்டா அப்படி வருது, நம்ம கண்ணுக்குட்டிலாம் அப்படி வராதே, இதுன்னு வித்தியாசமா வருதே அப்படிங்கிறான். உடனே இவன் அப்பதான் கண்ணை லேசா மூடினோம், அற கண்ணில் திறந்து பார்க்கிறான், வர்றது தெரிஞ்சு பார்த்து ஏந்த உட்காந்துக்கிறான். அது என்ன பண்றது, வந்த வேகத்துல அவனை முட்டி கொண்டு பொண்ணுங்கிறதுக்காக விழுந்தடிச்சுன்னு எக்ஸ்பிரஸ் வேகத்துல சதாப்தி வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கு. வந்ததை என்ன பண்ணா, எம்பெருமான் கிருஷ்ணன் பார்த்துட்டே இருக்கானா, அப்பதான் சடான்னு ஏந்து முட்டி போட்டு மல்யுத்தக்காரன் எப்படி ஒரு காலை நிமித்தின் கருட சேவையில பார்த்துருக்கோம், கருடாரன் எப்படி எழுதிருப்பான், அந்த ரீதியில உட்கார்ந்துட்டு எம்பெருமான் என்ன பண்றான், அப்படி வர காலை அப்படி பிடிக்கிறானா, பிடிச்சி அதோட காலை பிடிச்சி சுத்தி மேல விட்டெறிஞ்சான். இந்த எய்ம் தப்பித்துனா அடுத்த எய்ம் காத்துருக்கு, அதான் செக் அண்ட் மேட் சொல்லுவான். செசர் எல்லாம் என்னன்னா, இந்த பக்கம் ஒரு காய் இருக்கும், இந்த பக்கம் ஒரு காய் இருக்கும், முன்னாடி சொல்ல மாட்டான், ஒரு பக்கம் இருக்கிற காயை முன்னாடி சொல்ல மாட்டான், முன்னாடி வந்து செக்கு செக்குன்னு சொல்றச்சு, இன்னொரு காய் இந்த ராஜாவுக்கு இந்த பக்கம் இருக்கு, எப்படி நகர்த்தினாலும் அந்த ராஜா விழுந்து விடுவான்ங்கிறது செக் அண்ட் மேட். இதுக்கப்புறம் ஆட்டம் ஒண்ணு இல்ல, சரி ஆட்டம் வேற அடுத்த ஆட்டம் இல்லாம இல்ல, நீ ஜெயிச்சுட்டியோ இனிமே உன் கூட டூ நான் போறேன்னு சொல்லிட்டு கோவச்சுட்டு தான் போனோம், அதான் நடக்கும், வேற எதுவும் பண்ண முடியாது அந்த ஆட்டத்துல, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ரீதியில என்னாச்சு, கம்சன் ஒன்னொன்னா அமைச்சா தப்பிச்சு போயிடுறான், என்ன நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால ரெண்டு பேரும் அமைச்சிருக்கான், ரெண்டு பேரும் அமைச்சு ஒத்தம் ஃபெயிலியரானால அடுத்தது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு. என்னன்னா மேல ஆலமா மரம் இல்லையாது, விளாமரம், விளாமரத்துல மேல ஆலமாமரம் தான், ஆலமாமரத்தோட கொட்டை என்னாச்சு, விளாமரமா காமிச்சுதான், இத்தினூண்டு தான் இருக்கும் ஆலமரத்தோட பழம், இத்தினூண்டு இருக்கும். அது என்னாச்சு, இன்னைக்கு பெருசா போய் விளாம்பழமா தொங்கிட்டு மேல பார்த்தான், ஐயோ வித்தியாசமா ஒரு பழம் இருக்கச்சியே தெரிஞ்சுட்டான், ஆலமரத்துல எப்படி விளாம்பழம் வரும், ஏன்னா விளாம்பழம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு. அதனால இன்னைக்கு துவாசி அன்னைக்கு விளாம்பழ பச்சடி பற்றி சாப்பிடுறது வழக்கம், ஏன்னா கோவிந்தான்னு ஒரு விலை இருக்கும் அதுல, அதை சாப்பிட்டோம்னா நிச்சயம் மோஷம் கிடைக்கும், உபாசனையே வேண்டாம். எப்படிலாம் பெரியவா வச்சிருக்கா பாருங்க, எப்படியான இந்த சேதனம் கரையேறணுங்கிறதுக்காக பெரியவா எவ்வளவு பத்தி வச்சிருக்கா பாருங்க. ஒரு அந்த விளாம்பழத்துல கொட்டைக்குள்ள ஒரு விரை இருக்கும், அந்த விரையில மோட்சம் இருக்கக்கூடிய கோவிந்தாங்கிற ஒரு ஸ்திதி இருக்குமா இந்த விரையில. இவன் பார்த்துட்டான் மேல இருக்கிறது ஏற்கனவே, அது எப்போ விழுவோம்னு பார்த்துட்டு இருந்தோம், பின்னாடி இந்த கன்று வர்றதானே உனக்கு சௌரியமா போச்சு. அது வந்த வேகத்துல அப்படி மட்டி போட்டுன்னு உட்காந்து என்ன பண்றான், அதோட காலை அப்படி ஒரு பிடிச்சு பிடிச்சு ஒரு சுத்து சுத்தினான், சுத்தினவுடனே என்ன பண்ணான், அடுத்த செகண்ட் இந்த சுத்தின வேகத்திலே அத அந்த கபித்தாசுரன் மேல விளாம்பழமா இருக்கான், அந்த விளாம்பழாசுரனை போய் அடிச்சானான் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல. சொல்லுவாள் இல்லையா, ஒரு கல்லுல ரெண்டு மாங்காம்பாலே, அது மாதிரி ஒரே இதுல ரெண்டு காரியம் எம்பெருமான் சாச்சானான். அந்த மாதிரி பொன்னச்சகர முதத்தாய் புகழ் போற்றி கண்டு உணலாய் எழுந்தாய் கழல் போற்றி பேர்பட்டுதான் திருவடியது. அப்படி கருட சேவை மாதிரி நின்றுது அது திருவடிய சேவிக்க சேவிக்க சேவிக்க ஆனந்தமா. அந்த சேவிக்க சேவிக்க என்ன ஆறுது அப்படின்னா, கீழே இருக்க பிரகதி மண்டலத்திலேந்து நம்மளை நிச்சயமாக கரத்தேத்து எம்பெருமான் மேல கொண்டு வருவான் அப்படிங்கிற ஒரு சிதியம். அந்த ரீதியில வென்று பகை கிடக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். மாடு மேய்க்க போச்சே என்ன பண்ணணும்னா கையில வேல் வச்சுக்கணும். ஏன் வேல் வச்சுக்கணும்னா சிங்கம் மாதிரி விலங்குகள்லாம் தாக்க வரும், தாக்க வந்ததுன்னா அதை சுற்றிக்கிறதுக்காக கையில வேல் இருந்தாலுடைய பயப்படாது. அந்த மிருகங்கள்லாம் மத்த எந்த குச்சி கிச்சி எதுக்கும் பயப்படாது, வில்லு அம்புக்கெல்லாம் கூட பயப்படாது, அது மேல வந்து பாஞ்சிடும். அந்த ஈட்டி ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு யோஜனை வரும், ஓ இதை நம்ம மேல குத்திடுவானோ அப்படிங்கிறது தெரியுமா. எம்பெருமான் அதை மட்டும் காமிச்சு கொடுக்கறான். அந்த ரீதியில வென்று பகை கிடக்கும் செற்றா திரளழிய சென்று செரு செய்யும். அப்படி சென்று செரு செய்யுமா, இப்ப யாதவ கூட்டமே என்ன பண்ற, எங்க வருவான் எங்க வருவான் அசுரன், எங்க வந்தா நம்ம அவன் சம்ஹாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அந்த ரீதியில சென்று செரு செய்யும் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். அப்பேற்பட்டதான வசதியான இந்த சிதி எம்பெருமான அவன் சீரிய சிங்காசனத்திலிருந்துன்னு அவன் திருவிவாதத்துல வந்து நின்று கேட்டு இருக்கலாம். வென்று பகைகிடக்கும் நின்கையில் வேல் போற்றி கிருஷ்ணன் என்ன பண்ணான், இந்திராணி இந்திரனோட அம்மா இருக்கா, இந்திரனோட அம்மாவுக்கு கவச குண்டலங்களை நரகாசுரன் அசுரன் திருடின்னு போயிட்டான். வந்து பயமுறுத்தி திருடின்னு போறதுன்னா அப்படி இல்லை, தெரியாம இல்ல, பயமுறுத்தி காதிலேருந்து அறுத்துண்டே போட்டான். இந்திரனும் பார்த்துதான் இருக்கான், இந்திரனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் ராட்சசன், அவன்கிட்ட போய் ஒம்பு இழுக்க முடியாது. இந்த குண்டலத்தை அழுத்துன்னு போயிட்டான். அவ சொல்றா, என்னடா அது, நீ இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து என்னடா பிரயோஜனம், உன் கண்ணது இருக்கையே என் குண்டலம், எவ்வளவு நாள் குண்டலம், எல்லாருக்குமே இந்த தோடு அவ்வளவு இது, இந்த தோடு திடீர்னு உழுந்துருத்துவீங்க, உழுந்துருத்துனா போதும் அவளுக்கு உசுரே போறோம், தோடு எங்க போச்சது இல்லையே, தோடு எங்க போச்சது இல்லையே, தோடு எங்க போச்சது இல்லையே, தோடு எங்க போச்சது இல்லையே. இந்த புருஷன் அதோட செத்தான், அவன் உட்காந்து தேர்றதுதான் அவன் காரியம், வேற என்ன அவனுக்கு, வேற என்ன காரியம், இவளை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு இவ பின்னாடி போறது மட்டும் இல்லாம இவ தேன் தொலைச்சான்னா இவன் போய் தேட வேண்டியதுதான் அவன் காரியம், தேடிட்டு இருக்கணுமா. அந்த மாதிரி என்ன ஆச்சு, இந்த இந்திரன் ஒண்ணு இருப்பு கொள்ளல, அதுவும் அவன் அம்மாவது சொன்ன முடியுமா, கொண்டாட்டிதே கேட்க முடியாது. அம்மா என்ன, நான் இழப்பாம விட்டான், எப்ப உனக்கு ஆம்டியா வந்தாலும் அப்ப நான் இலப்பமா போயிட்டேன், அதான் வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் நான் சொன்னா பண்ண மாட்டேங்கிற காரியம் வந்து, ஐயோ எனக்கு எவ்வளவு காரியம் இருக்கு இந்த காரியத்துல, இதை வேற சொல்றாளே கலங்காத்தால, வந்து பண்ணி தெரியும் ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொன்னா யாரும் கேட்பாளா, கேட்க மாட்டான். அது மாதிரி என்னாச்சு, இந்த இந்திரனோட அம்மாவை கவச குண்டலங்களை எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துன்னு போனவொடனே என்ன இருக்கு, ஒன்னும் தெரியல, யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் விசாரிக்கிறான், என்ன பண்ணலாம், அவனை எப்படி ஜெயித்து கொண்டு வருது, ஜெயித்து கொண்டு வருதுன்னு நேரம் அங்கேருந்து வரான். கிருஷ்ணன் சரணாகதி பண்றான், அப்பாடி கோவிந்தப்பட்ட அபிஷேகம் பண்ணி வச்சேன், ஞாபகம் இருக்கா, நான் தான் இந்திரன், உனக்கு முன்னப்பட தெரியுமா, பாரு எல்லாம் நகையெல்லாம் இருக்கு, என் கால் கீழே ஒட்டல பாரு. நம்ம எல்லாம் இன்னைக்கு சொல்றோம், என்ன சொல்றோம் அப்படின்னா, சயின்ஸ்ல இங்கேருந்து ராக்கெட்ல ஸ்பேஸுக்கு அனுப்புறான், மனுஷால அனுப்புறான், ஸ்பேஸுக்கு மனுஷால அனுப்பிச்சவனே என்ன ஆகுது, அவன் என்ன சொல்றான், முதல்லயே சொல்ல ஆரம்பிச்சிடறான், என்னன்னா டயட் கண்ட்ரோல் வேணும், சாலிடு ஃபுட்டு நிறைய சாப்பிடக்கூடாது, லிக்விடு மட்டுமே சாப்பிடு, எடைய குறை எடைய குறை எடைய குறைங்கிறான். ஏன் அப்படின்னா, அங்க போனா அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய், அங்க போனா எவ்வளவு கிடந்தானே, அங்க போய் அவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும், ஏன்னா அவனுக்குதான் அந்தரத்தில் வாழறதுலாம் தெரியும், நமக்கு என்ன தெரியும. அங்க ஸ்பேஸ்ல போனா என்னன்னா கால் கீழப்படாது, கால் கீழப்படாது, அதனால என்னன்னா ஓவர் வெயிட் இருந்ததுன்னா முட்டி மோதின்னு அப்படியே பிராணம் போறோம், அவ்வளவுதான், முட்டி மோதிண்டு எதுலையான்னு இடிச்சுட்டோம்னா உடனே பிராணம் போடும், அதுக்காக தான் அந்த வைட்லெஸ் அவ கொண்டு போறான், அங்க போய் சுலபமா காரியம் பண்ணணும். அதோட இல்லாம இந்த இந்திரியங்கள்லாம் அப்ப நம்ம சொல்றதெல்லாம் கேட்காது, கையை மடக்கிறதே இப்படிதான் மடக்கணும், இப்படி மடக்க முடியாது, அங்க போய் இப்படி மறக்கவே முடியாது, நினைச்சுதான் பாக்கலாம், இப்படி மடக்கணும்னு நினைச்சு பாத்துக்கலாம், ஆனா கை இவ்வளவுதான் வரும் மெதுவா, அது பண்ற காரியத்தை தான் பண்ணணும் தினமா. அது மாதிரி காலை தூக்கணும்னா கால் மெதுவா தான் இப்படி தூக்கும், தப்பு நீங்க எல்லாம் எடுத்து நடக்கிற மாதிரி எங்கெல்லாம் வேகமாலாம் ஒன்னும் காரியம் பண்ண முடியாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் போயிட்டு வந்தாலே என்ன பண்ணாவன், கையில இவ்வளவு பெரிய கதை, பீமன் மாதிரி ஒரு கதையை எடுத்து போனான். அதனாலதான் அந்த லேண்ட்ல லேண்டாக முடிஞ்சது. சந்திரன்ல எதை லேண்ட் பண்ணா, இந்த வயிற்று எடுத்து போனதான். இல்லாட்டி என்ன பண்ணிருக்கோம், பறந்துருக்கணும். எங்கேயும் பெறுவா, யாரையும் பிடிக்க முடியாத வேலை. நம்ம என்ன சொல்றோம், தேவர்களுக்கு கால் கீழப் ஆகாது, அவர்களுக்கு கால் தெரியாது. தேவர்கள் தேவதைகள்லாம் வந்தான்னா அவரோட கால் கீழே தெரியாது. நம்ம சொல்றச்சு அது என்ன ஆச்சு, பாஷாண்டிகள் மூட பழக்க வழக்கம், எதையோ சேர்ந்து குருட்டாம்போக்கில் நம்பினோம். இந்த பெரியார் சொல்லுவான்னு கேட்டுன்னு உட்காந்துருக்கோம். நம்ம தலையெடுத்து அவன் மீட்டிங் தெருக்கு தெரு உட்காந்து சொல்லுவான், நம்மளும் அதை போய் உட்காந்து கேட்டுன்னு உட்காந்துருக்கோம். அதை வந்து நம்ம ஆத்துலையும் சொல்லுவான், என்னமா ஏதோ புராணம் எழுதி வச்சானா, அதெல்லாம் அவன் சொல்ற மாதிரி. என்ன இதெல்லாம் கட்டுக்கதை, என்ன கட்டுக்கதை, என்ன கட்டுக்கதை, இன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த நிஜங்கிறது என்ன இருக்கு, நிஜமாவே முதக்கறான். வானத்துல போனா உட்கார முடியாது, சீட்டு எல்லாம் இருக்காது, படுத்துக்கலாம் முடியாது. சீட்டு போட்டு டூ டயர் த்ரீ டயர் போட்டு மேல போல படுக்க வைக்கலாம் முடியாது, அப்படியே முதந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லாட்டி எல்லாத்தையும் போட்டு கட்டி ராத்திரி படுத்துக்கிச்சு, ஒரு கயத்துல கட்டி கையில ஒரு இதுக்கு பிடிச்சிட்டு அப்படித்தான் படுத்துக்கணும். அங்க படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்காது ஸ்பேஸ்லயும், அது வேற சமாச்சாரம். அப்படியே தான் உட்கார்ந்தான் அவன் பிராணம். அந்த மாதிரி என்னாச்சு, இந்திரன் இந்திரனோட அம்மாதான் அப்படி திருநீன்னு போயாச்சு. அங்கேருந்து வந்தான் கிருஷ்ணன்ட்ட, அப்பா கிருஷ்ணா நரகாசனம் அப்படி பண்ணிட்டு போயிட்டான், என்ன பண்றது அப்படிங்கிறான். சரி நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சத்யபாமையோட போய் அந்த நரகாசனம் ஜெயிக்கிறான். சத்யபாமா அவன் என்ன சொல்றான், நரகாசனன் எனக்கு எங்க அம்மா மடியில படுத்துக்கணும் கடைசியில அப்படிங்கிறான். ஒரே ஒரு பிரார்த்தனை எனக்கு அங்க அம்மா மடி, அவனுக்கு தெரியும் கிருஷ்ணன் தான் அப்பாங்கிறது, எனக்கு எங்க அம்மா மடியில படுத்துக்கணும் அப்படிங்கிறான். சரி பத்துக்கோடா, அதுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமா மடி உட்காருமா அப்படிங்கிறான். ஏன் என்ன அது, என்ன அசுரம் அவசரம் எல்லாம் என் மடியில உட்காரப்படாது. மூதேவி மூதேவி நீதான் பூதேவி உட்கார் அப்படின்னு நானும் இனிமே நான் சொல்றேன்னு நினைச்சிருந்துக்கியே, அம்மாடி இது உங்க அம்மா இது உன் புள்ளதாண்டிங்கிறான். அப்பதான் சுரியுது, என்ன பண்ணேன் நீங்க காரியம், என் புள்ளைய என் கண்ணதற்கே எப்படி கொலை பண்றீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும் பொங்காத ரொம்ப, அவன் என்ன சொல்றான், இப்ப அவன் பிராணம் போறது, அவன் என்ன வரம் கேட்கறானோ அதை குடு, அதை கொடுத்தேன்னா பூலோகத்துல மத்த சேத்திரம் எல்லாம் தப்பிப்பா. உன் குழந்தைய அப்படின்னு வசதியான அசுரன் அசுரன் தான் சொல்றான் கிருஷ்ணன். வேற யாரால அப்படி சொல்ல முடியும், அசுரன் அசுரன் தான். என் சேத்தனர்கள் உன் குழந்தையான சேத்திரம் என் சேத்தனர்களை அழிக்கிறான், அதுக்காக தான் கொல்ல வந்தேன்னு தவிர என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சீராட்ட முடியாதுன்ட்டான் எம்பெருமான் கிருஷ்ணன். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், மூஞ்சி போறது, ஒரு குழந்தை தானே அசடா இருக்கு, இருந்துட்டு போட்டுப்பேன், தனியா இருக்கட்டும், ராஜ்யம் கொடுத்து மகாபலி மாதிரி கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே. இது இல்லையே, சமஹாரம் பண்ணுறதுக்கு தானே நேர போறோம், வேற யாரும் வேண்டாம். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், சி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும், யாரையா போய் அழிக்க சொல்லு, யார்ட்டையான் சொல்லி அதுவும் பண்ணிடுவோம் நம்ம. நம்மளா இருந்தா அப்படி இல்லையா, தானே நேர போகணும். எதா இருந்தாலும் என் குழந்தை இல்லையா, நான் தான் பார்த்து சமஹாரம் பண்ணும் போனான். அவன் நாலு வரம் கேட்டான், தீபாவளி வந்தது அதனால. அந்த மாதிரி காந்த இந்திரனோட அம்மாவோட கவச குழந்த குண்டலத்தெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்த உடனே என்ன ஆறுது, அவனுக்கு ஒரே சௌக்கியம், கிருஷ்ணா நன்னாரு, விருந்து விருந்தெல்லாம் கொடுத்தான், சாப்பிட்டாச்சு, கிளம்புறான். சரி கிளம்பி போறாவா அப்படின்னா, இந்த புண்ணாக்கு என்ன பண்ணணும், வாசவரி வந்து சென்டா பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். நம்ம சாதாரண கட்டிசீகால் கட்டிசீகால்னு சொல்றோம், என்ன யாராவது வந்தானா கூட போய் வாசவரி வந்து அமிச்சுட்டு போயிட்டு வரலாம், இதான் பண்றீங்களா அப்படின்னு கேட்டு போறோம். ஆத்துக்குள்ளேயே உட்காந்து நான் சரி கிளம்புறீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு உட்காந்துதான் அப்படிதான் பண்ணிவிட்டான். தர்மகத்தியான் அப்படிதான் பண்ணுவான், அவனைதான் அவனுக்கு அறிவு. எம்பெருமான் தெரியல, காரியமா எடுத்து விட்டுவிட்டான். வாசல்ல வந்தான் கிருஷ்ணன். வாசல்ல வந்தோடனே சத்யபாமன் சொல்றான், ஐயோ இந்த பூ என்ன வாசனையா இருக்கேன், எனக்கு வேணுமே பாரிஜாதம்ங்கிற அந்த பூ பூத்துன்னு இருக்கு. உடனே என்ன பண்ண பார்த்தான், நாலஞ்சு கண்ணு இருந்தது, இந்த மரத்தை விட்டுடி கண்ணு இருக்கு, கண்ணு கொண்டு போனா நம்ம மரத்துல நிறைய வளரும் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு கண்ணை எடுத்துட்டானா எம்பெருமான் கிருஷ்ணன். எடுத்துன்னு போயின்னு இருக்கான். இந்த வாசல்ல இந்த துவாரபாகரன் என்ன பண்ணா, சும்மா இல்ல பாத்துட்டேன்னு, அரசே அரசே அரசே நம்ம ஆத்துக்கு திருட்டு போயிடுத்து, நம்ம ஆத்துக்கு திருட்டு போச்சு, ஏதோ தங்க வைரம் ஐடூரியம் திருட்டு போன மாதிரி திருட்டு போயிடுது, திருட்டு போயிடுது அப்படின்னா. என்ன திருடு போச்சு அப்படின்னா, இந்த பாதிஜால மலரை கிருஷ்ணன் எடுத்துட்டு போறான், அங்கேருந்து சண்டைக்கு வந்துட்டான் பிரம்மஹத்தி. நிஜமாவே பிரம்மஹத்தி தான், இப்பதான் இவன் தாயாருக்கு தன்னோட பிள்ளைய கொன்னு அந்த கவச குண்டாலத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அந்த ஒரு நன்றி விசுவாசமா வேணுமா வேண்டாமா, அந்த நன்றி விசுவாசமே இல்ல, நேர போய் சண்டைக்கு வந்து நின்னானோ. அந்த ரீதியில என்ன பண்றான் எம்பெருமான், செற்றா திரளிய சிந்து செருச் செய்யும் அனைவரும் பொன்னச்சகட முகத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாய் எழுந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கடக்கும் நின் கையில் வேல் போற்றி அந்த வேலை எடுத்துன்னு கொண்டு போய் ஜெயிச்சாராம். இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக சேஃபா கொண்டு போனது, அந்த ஆடு மாடை காப்பாற்றணும்னு கொண்டு போன அந்த வேல் இருக்கு இல்லையா, கூர்வேல் கொடுந்தொழிலன், ஏன்னா நந்தகோபுரம்னு குமரனோட இவன் அதனால வேலை வச்சிருந்தானோ, யாரோ ஒருத்தர் வேலை வச்சிருக்கானே இவன் வச்சிருக்கதான் வேல். அந்த மாதிரி இந்த வேலை தான் திரும்ப இங்க கடைசியில் வாங்கிட்டார், எங்க பெருமாளுக்கு மட்டும்தான் வேல் இருக்கணும், உம்ம வேல் வேண்டாம்னு சொல்லி வாங்கிட்டார். அப்போ அந்த ரீதியில என்னாச்சு, வசத்தியான எம்பெருமான் என்ன காமிச்சு கொடுக்கறானா, சுவாபதேசத்துல ஆண்டால் இந்த ஒரே பாசுரத்துல எம்பெருமானுக்கு அறுசுவை உணவை அப்படி தலையம்சம் வந்தாலாம் என்ன ரீதியில பண்றா பாருங்க. சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகரம் உதைத்தாய் புகழ் போற்றி, அப்படி முதல்ல அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கழல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றின்னு ஆறு சுவைய அடிசலும் உண்டை ஆழ்வான்னு அப்படி அடிசல் ஒரு அப்படி உணவாக எம்பெருமானுக்கு தலசமைக்கிறாளாம். அந்த ரீதியில அறுசுவை உணவு ஷட்ரசம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, அந்த அறுசுவை உணவை காமிச்சு கொடுத்தாலாம். இங்க வால்மீகியும் தன்னோட ராமாயணத்துல காமிச்சு கொடுக்கிறார், மா அனிஷாதக அப்படிங்கிற ஸ்லோகத்துல இப்படி ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுமா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா வசத்தியா. இந்த ராம லக்ஷ்மணன் நடந்து வர அழக எங்கன்னா, சீதை இல்ல நடந்து வர அழக எங்க பாக்குறா அப்படின்னா, அந்த மைத்திரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மிதிலா மிதிலா நகரத்துல அந்த ராஜவீதியில வந்துட்டு இருக்கா. இன்னைக்குதான் பாக்கிறான் ஜனகன் வாசல் வந்து பாக்கிறான், நீங்க பாக்கலையா நீங்க பாக்கலையா, தர்பார்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, வாழ்க்கையில பாதி வீணா போச்சு அப்படிங்கிறலாம். என்ன தெரியுது, ஏன் என்ன என்ன, இமவு குமாரோ ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கா, ரெண்டு குமாரால் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறாளாம். யார் அந்த குமாரால், யார் அந்த குமாரால், எதுக்கு இப்படி குதிக்கிறேங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, நீ மாட்டம் என்ன இங்கிலீஷ்காரன் கட்டின மாதிரி பெரிய பெரிய தெருவா கட்டி போட்டுட்டீர், இந்த தெருல வரத்துக்கு நமக்கு நாலு ஜலங்கள் தான், நாலு ஜலங்கள் வந்து அந்த தெரு பூர்த்தியா அழகா இருக்குமா, இல்ல ஏதோ ஈ பறக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய இடத்துல பிராந்தியத்துல ஈ பறந்தா அப்படி தெரியும், ஒரு கொக்கு நார புறா கூட்டம் உட்காந்துன்னா இந்த இடத்துக்கே ஒரு மவுசு, ஆஹா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இந்த இடம் எவ்வளவு விசாலமா இருக்கு அப்படின்னு தோணும். இந்த ரோடு எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கும் ராஜபாட்ட, அவ்வளவு நன்னா இருக்கு, ஆனா அப்படி நிமிந்து வர்றதுக்கு ரெண்டு பேர் இல்லையா அந்த இடத்துல. அவசரம் இமோ குமாரோ காமிச்சு கொடுக்கறானா, ரெண்டு குமாரா வந்து இருக்கா, ஓடிவா ஓடிவான்னு எல்லாரும் கத்துறான், அவருக்கு ஒண்ணும் புரியல யார் இந்த ரெண்டு குமாரா, அப்படி வந்து வாசல பார்த்தா அப்படி ராம லக்ஷ்மண அப்படி ரெண்டு வேழங்கள் வர மாதிரி அப்படி ஜம்முன்னு நடந்து வந்துட்டு இருக்கான், ரொம்ப அழகா மா மத யானை மாதிரி அந்த ரெண்டு யானையும் வந்துட்டு இருக்கான், ஒன்னு செக்கச்செவேன்னு இருக்கு ஒன்னு கரெக்டா இருக்கு, ராமன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான். அந்த மாதிரி ஏன்னா கிருஷ்ணனோட பூர்வ அவதாரம் தானே, எம்பெருமான் எப்போதுமே அப்படிதான் இருப்பான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ண, அப்படி ரெண்டு பேர் வந்து இருக்கா செக்கச்செவேர்னு ஒத்து கருமையான ஒருத்தர் அப்படி ஜம்முன்னு தோல் கண்டா தோலையே கண்டான்னு அதை பார்த்தவொன்னே கண்ணிச்சில் பட்டு விடுமோங்கிற ஸ்திதியில இருக்கான். இமௌ குமாரோ பத்ரந்தே விஸ்வாமித்திர சொல்றான் உடனே, ஐயோ நான் ஐஷ்ணு வந்துட்டேனே, என்ன இந்த வசிஷ்டன பொண்ணு கொன்னே விடுவார், இத்தனை குழந்தைய நான் இத்தனை நாள் பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்தின்னு வந்தேன், இந்த இமோ குமாரோ இவளை பார்த்தவொன்னே என்ன இருக்குது, இத்தனை பெரிய கூட்டம் கூடி இருந்தேன், டயஸ் எங்க மேல மாட மாடிகளையும் எல்லாம் கூட்டம் வந்துட்டான், ரெண்டு பேர் வரலாம் ராஜபுத்திரால் ரொம்ப அழகா இருக்கா ரொம்ப அழகா இருக்கா ரொம்ப அழகா ஊருக்குள்ள மலையிருத்த கீழே அப்பா பார்த்துட்டு இருக்கார், மேல ஜானகியும் வந்துட்டாலாம், யாரு அப்படின்னு ஒரு பெரிய புருஷன் யாரு நம்ம ஊருக்கு வரா, அப்படி தலை நிமிராதவ என்ன பண்றாளா, நம்ம ஊருக்கு புதுசா யாரோ புருஷா வராங்க, புருஷனா புருஷன் ஒருத்தர் இருக்கு, ஆனா இந்த உலகத்துல கேக்குறான், ஏன்னா அத்தனை பேரும் என்னென்ன சேத்தனர்கள் அத்தனை பேரும் எம்பெருமாளுக்கு ஸ்ரீகள் தான், அது எல்லோரும் சந்தேகம் இல்ல, அதனால ஜானகிக்கு சந்தேகம் தான், புருஷனா இங்கேயே இந்த ஊர்ல புதுஷன் புருஷன் அங்கன்னா இருக்கான் என் காத்துக்கார், மேலோகத்துல இருக்கானே மேலூர்ல இருக்கானே அப்படிங்கிறானா. அந்த ரீதியில ரெண்டு பேர் வந்து இப்படி திருஷ்டியில பாக்குறா, அப்ப விஸ்வாமித்திரனுக்கு தாங்க முடியல, இங்கேயா கண்ணச்சில் பட்டிருக்கிறா என்ன பண்றது இந்த குழந்தைகளுக்கு, இமோ குமாரோ பத்ரந்தே பத்ரம் பத்ரம் நமாமியகம், அந்த நிசுமனை சேவிச்சா மங்களம் மட்டுமே கிடைக்கும். அதனாலதான் நிசமனை எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான். இந்த நிசமனை எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான்னா பத்ரம் மங்களத்தை கொடுப்பானா அந்த ரீதியில. இன்னைக்கு மங்களம் மங்களங்கிற ஏன்னா நிசமனை கூப்பிடுறாங்க கண்ணச்சல் பத்து எம்பெருமானுக்கு தான் ஆயுடுதுன்னா என்ன பண்றது, யாரை கூப்பிடுறது திருஷ்டி அப்படின்னு பார்த்தாலும் சிங்கமுகம் அவனை பார்த்தாதான் எல்லாம் பயப்படுவான். வேற யாரை பார்த்து பயப்படுவான்? பயப்படுறதுக்கு இந்த இருக்கிறதுல ஒரே இந்த உலகத்துல இருக்க ஒரே வஸ்து அந்த ஜீவன் தான், சிங்கம் தான். சிறியனின் இளஞ்சிங்கத்து இகழேல் கண்டாய், இவன் தான் அந்த நரசிம்மன், அதனால அவனை கூப்பிடுறேன்னு அப்படி பத்ரந்தே அப்படிங்கிறானா. மங்களத்தோட இருக்கட்டும் என்பதாக காமிச்சு கொடுக்கிறான ஜனகரன் காமிச்சு கொடுக்கிறார். இஎம் இஎம் சீதா மம சுதான் அப்படி ரெண்டு பேரும் நான் என் பெண்ணாக வளர்த்திருக்கேன், இவனை நீ கைத்தளம் பற்றினா உனக்கு சர்வ மங்களமும் கிடைக்கும் என்பதாக காமிச்சு கொடுக்கிறாராம். அந்த ரீதியில சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் அழகர் காமிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட புருஷ புராணக நம் ராமன் என்பதாக அடியை முன்னேற இறந்தவர்க்கும் அங்கே நின்ற நீழ்கடலும் மண்ணும் இன்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படி நடந்த கால்கள் வந்தவோன்னு இந்த பக்கம் திருமிழியாகவும் காமிச்சு கொடுக்கிறார். அந்த பக்கம் ஆழ்வாரும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அறிபோற்றிய ஆழ்வாரும் காமிச்சு கொடுக்கிறார். அந்த ரீதியில தாயார் இங்க அன்று இவ்வுலக அளந்தாய காமிச்சு கொடுத்து நமக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து இப்பேற்பட்டதான எம்பெருமான் அவனோட ஸ்திதி என்னன்னு அடுத்த பாசுரத்தை காமிச்சு கொடுக்கிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உரித்து வரதம் தருக்கிலானாகி தாந்திங்க நினைந்த கருத்தை பழுப்பத்த கஞ்சன் வயிற்றில் நிறப்பண்ணன் இந்த நுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பனைதருகியாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேரோ எம்பாவாய் ஆழ்வா கோதா திருவடிகளே சரணம்.